கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மாபெரும் அருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆனையும் அதனுடைய விளக்க உரைகளையும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் பாக்கியத்தை கொடுத்ததைப் போன்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் சூரத்துல் பக்ராவினுடைய 255வது ஆயத்தான ஆயத்துல் குர்சியினுடைய விளக்க உரையை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த விளக்க உரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியம், அவனுடைய மகத்துவம், அல்லாஹ்வை ஒரு மூமின் எப்படி விளங்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். அதனுடைய தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த உள்ளத்திலே உறுதி கொண்டு, உள்ளத்திலே விசுவாசம் கொண்டு, உறுதியான நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மூமினாக மதிக்கப்படுகின்றான். உள்ளத்திலே விசுவாசம் இல்லாத நிலையில், உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இல்லாத நிலையில் அவன் என்னதான் உடல் ரீதியான சடங்குகளிலே, சம்பிரதாயங்களிலே அதிகமதிகமான ஈடுபாடு காட்டினாலும், அந்த சடங்கு ரீதியான, சம்பிரதாய ரீதியான ஈடுபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய அளவில் எடுத்துக்கொள்வதில்லை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும் வலாகின் யந்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கமான தோற்றத்தையோ, உங்களுடைய வெளிரங்கமான செயல்களையோ அல்லாஹ் கவனிப்பதில்லை. வலாக்கின் எந்தொரு இலா குலூபிக்கும், மாறாக உங்களுடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் உற்று நோக்குகின்றான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கின்றான் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே கருத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே ஒரு செய்தியை சொல்கின்றான், லா இக்ரா ஃபித்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நிர்பந்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. யாரை நிர்பந்திப்பது, வற்புறுத்துவது, வலியுறுத்துவது, மஜ்பூரி பண்றது, ஜபர்தஸ்த் பண்றது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கிடையாது. ஏனென்றால் கத்தபையன ருஷ்து மினல் கை, இதுதான் நேர்வழி, இதுதான் வழிகேடு என்பது தெளிவாய் போச்சு. இது நேர்வழி, இது வழிகேடு, இது சரியான மார்க்கம், இது தவறான பாதை, இந்த பாதை சொர்க்கத்துக்கு போகும், இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், வஹதை நாஹுன் நஜ்தைன், நாம் மனிதனுக்கு இரண்டு பாதைகளையும் காட்டினோம், சரியான பாதை எது, தப்பான பாதை எது, ரெண்டு பாதைகளையும் காட்டினோம் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அனைத்தையும் தெளிவுபடுத்தி விட்டான், எது நேர்வழி, எது வழிகேடு என்று. இதற்கு பிறகு தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை. நேர்வழியை தேர்ந்தெடுப்பதும் வழிகேட்டை தேர்ந்தெடுப்பதும் அவரவருடைய உரிமை. இதுதான் இன்னைக்கு தராவில ஓதன சூரத்தில் கஹஃபில் அல்லாஹ் சொல்றான், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் காஃபிர் ஆயிடட்டும் என அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். இதுதான் நேர்வழி, இதுதான் சரியான பாதை என்று தெளிவுபடுத்திட்டான். இதற்கு பிறகும் யார் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், யார் நிராகரிக்கணும் ஆசைப்படுறாரோ அவர் நிராகரிக்கட்டும். ஏனென்றால் ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, வெளிரங்கமான காரியங்களில் சம்பந்தப்பட்டதல்ல அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் சொல்றான் லா இக்ரா ஃபித்தீன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில நிர்பந்தங்கிறதே கிடையாது. ஏன் நிர்பந்தம் என்பது எதுக்கு தான் ஏற்படும், உடலுக்கு தான் ஏற்படுத்த முடியும். நிர்பந்தம் என்பது வற்புறுத்துவது என்பது செயல் ரீதியான வெளிரங்கமான காரியங்களை வற்புறுத்த முடியும். உள்ளத்தை வற்புறுத்த முடியுமா, உள்ளத்தை நிர்பந்திக்க முடியுமா, முடியாது. இப்ப ஒருத்தர் சொல்லு அப்படின்னா அவர் சொல்லலாம், வெளிரங்கமா சொல்லலாம், இதை நம்பு அப்படி யாரும் நிர்பந்திக்க முடியுமா, நினைச்சிட்டேன் அப்படிங்குவாரு. நினைச்சா நமக்கு என்ன தெரியும், நம்பிட்டேங்குவாரு. நம்பினா நமக்கு என்ன தெரியும். அப்போ நிர்பந்தம் என்பது வலியுறுத்துவது என்பது வெளிரங்கமான செயல்களில் தான் யாரையும் வற்புறுத்த முடியுமே தவிர அவருடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே யாரையும் யாரும் வற்புறுத்த முடியாது. ஏனென்றால் உள்ளத்தை யார் மட்டும்தான் அறிவா, அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். உள்ளத்தை எப்ப அல்லாஹ் மட்டும்தான் அறிவானோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான் இஸ்லாம் என்பது ஈமான் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இங்க இஸ்லாத்துல என்ன கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. ஏன் நிர்பந்தம் என்பது வற்புறுத்தல் என்பதும் வெளிப்படையான உறுப்புகளுக்கு தான், வெளிப்படையான செயல்களுக்கு தான், வெளிரங்கமான காரியங்களுக்கு தான் நிர்பந்தப்படுத்த முடியும், வலியுறுத்த முடியும், வற்புறுத்த முடியும். உள்ரங்கமான நினைவுகளை எண்ணங்களை நம்பிக்கைகளை யார் யாரையும் வற்புறுத்த முடியாது, வற்புறுத்தி நிர்பந்திக்கவும் முடியாது. இஸ்லாம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இங்க இஸ்லாத்தில் என்ன இல்ல, வற்புறுத்தல் என்பதும் நிர்பந்தம் என்பது கிடையாது. சில புரியுதுங்களா? சரி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஒருத்தடவே பாய் என் பை தொழுவ மாட்டேங்கிறீங்க, தொழுங்க பாய் அப்படிங்கிறோம். நீ சொல்றது யாரு, அது என் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, நான் உள்ளத்துல தொழுறேன், வெளிரங்கமா தொழுணும் அவசியம் கிடையாது, உள்ளத்துல நம்பிக்கை உறுதியா இருந்தா போதும். அல்லாஹ் எதைத்தான் பாக்குறான், உள்ளத்தை தான் பாக்குறான். தொழுறீங்களா இல்ல நல்லா பார்க்க மாட்டேன், ரசூலாய் சொல்லிட்டாங்க வெளிரங்கமான காரியங்கள் எல்லாம் பார்க்க மாட்டான், உள்ளத்தை தான் பாக்குறான்னு சொல்லி. அப்ப நான் எதுவும் தொழுணுங்கிறாரு, இது சரியா, இது சரியா, எப்படி சரியில்லை? ரசூலா சொல்றாங்க அல்லாஹ் உள்ளத்தை தான் பாக்குறான், இவரு சொல்ல ஏன் உள்ள சரியா இருக்குதுங்க, நான் மனசுல மனசுல கரெக்டா இருந்தா போதும் மனசு. சில பேர் வியாக்கியான விஷயம் பாத்தீங்களா, அதெல்லாம் தாடி தொப்பி இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிங்க, மனசு சுத்தமா இருந்தா போதுங்க சொல்லுவான். தான் செய்யற தப்ப மறைக்கிறதுக்கு மனசு சுத்தமா இருந்தா போதும், தொழுணுகளும் வணங்கலாம் அப்படி அவசியம் கிடையாது. நோம்பு கிடந்து பட்டிக்கிறதுனால அல்லாஹ் என்னங்க பிரயோஜனம், மனசு சுத்தமா இருந்தா போதும், மனசு சுத்தமா இருக்குது நோம்பு வைக்கணும் அவசியம் இல்ல. ஹஜ் செய்யணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது, எதுக்கு, மனசு சுத்தமா இருந்தா போதும். அப்ப தான் செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் எதை காரணமா சொல்லுவான், என் மனசு சுத்தமா இருந்தா அது போதுங்குவான். ரசூலா நினைச்சுறாங்க அல்லாஹ் மனசுதான் பாப்பாங்கிறாங்க, அப்ப சொல்ற சரியா? இங்க நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், எது சரி, ரசூலா சொல்ற சரியா, இந்த முட்டாப்பைய சொல்ற சரியா? ஏன்னா அந்த முட்டாப்பைய கண்ட ரசூலா கோட் பண்ணி சொல்றான், ரசூலா வச்சிருக்கேன் அல்லாஹ் உள்ளத்தை தான் பாப்பான், உங்களுடைய வெளிரங்கமான அமல்களையோ செயல்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்க வெளிரங்கமான சூரத்தை பார்க்க மாட்டான், பெரிய தாடி போச்சிருக்கீங்களா, பெரிய தலப்பா கட்டுறீங்களா, பெரிய ஜுப்பா போடுங்க இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், உள்ளத்தை மட்டும் தான் அல்லாஹ் பாப்பா அப்படிங்கும் பொழுது என் உள்ளம் சுத்தமா இருந்தா போதாதா? நான் எதுக்கு தாடி வைக்கணும், நான் எதுக்கு தலப்பா கட்டணும், நான் எதுக்கு தொழுகணும், நான் எதுக்கு நோன்பு வைக்கணும், நான் எதுக்கு அஜி செய்யணும், வெளிரங்கமான அமல்கள் எதுக்கு, என் உள்ள சுத்தமா இருந்தா பத்தாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு சொன்னா, சகோதரர்களே இப்படி கேட்கும் பொழுது நமக்கே குழப்பம் ஏற்படும், ஏற்படுமா இல்லையா? அப்ப நாம இஸ்லாத்தினுடைய அடிப்படையை முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், முழுசா என்ன புரிஞ்சுக்கல. இங்க ரெண்டு விஷயங்களை அடிப்படை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஸஃப்ல சொல்றான், அழகா சொல்றான், காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே இந்த நயவஞ்சகர்கள் காட்டருவிகள் உங்களிடத்தில் வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், லம் தூமினோ நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம் நா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று வேணா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க முனாஃபிக் நயவஞ்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்க, லம் தூமினோ நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, மாறா எப்படி சொல்லுங்க, அஸ்லம் நா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். என்ன வித்தியாசம், ஈமான் கொண்டோங்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் நமக்கு ஏதாவது புரியுதா, புரியுதா இல்லையாங்க, புரியுதுன்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா, அதற்கு என்ன சொல்ல வராரு, குழப்பறாரு ஆரம்பத்திலேயே. ஈமான் கொண்டு சொல்லாதீங்க, அல்லாஹ் சொல்றான், நான் குழப்பல, அல்லாஹ் சொல்றான், நயவஞ்சகர் வந்து ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் கூலு, வேற எப்படி சொல்லுங்க சொன்னா, அஸ்லம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்லிக்கங்க. ஏனென்றால் வலம்மா எது ஹோலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இதுவரை ஈமான் நுழையவில்லை, இதுவரை ஈமான் நுழையவில்லை. அதனால எப்படி சொல்லிக்கங்க, எப்படி சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றோம்னு சொல்லுங்க. என்னங்க ஈமான் கொண்டனால இஸ்லாத்தை ஏற்றலாம், ஒரே அர்த்தம் தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். நம்மளுடைய விளக்கம் தவறு, நாம் விளங்கி வச்சிருக்கிறது தவறு. ஏன் சொன்ன சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை, ஷரியத்தை பொறுத்தவரையில ஈமான் என்பது உள்ளத்தால் நம்புவது, இஸ்லாம் என்பது உடலால் அமல் செய்வது. ஒருத்தர் உள்ளத்தால் நம்பிட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதரா இருக்காங்க, உள்ளத்தால பரிபூர்ணமா நம்புறாரு, அந்த நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நம்பிக்கை கொண்டாரு, அதோடு அவர் ஷரியத்தில் முழுமையாக விடுவாரா, அவர் இஸ்லாத்தையும் ஏத்துக்கணும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறது என்ன, வெளிலிங்கமான அமல்கள் செய்யணும். வெளிலிங்கமான முதல் அமல் என்ன, எதை உள்ளத்திலே நம்பினாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், எதை உள்ளத்தால் நம்பினாரோ அதை முதல்ல வாயால சொல்லணும், நாவால மொழியணும். இது இஸ்லாம், உள்ளத்தால் நம்புவது ஈமான், உதட்டால் சொல்வது, நாவால் மொழிவது இஸ்லாம். எப்ப நாவால் இதை மொழிஞ்சிட்டாரோ, அடுத்து தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, மற்ற இன்னப்பிற இபாதத்துகள், இது எல்லாமே இஸ்லாத்தில் கண்டுபற்றும், இது எல்லாமே இஸ்லாத்தில் கண்டுபற்றும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹோடவே நின்று தொழுதாங்க, ரசூலுல்லாஹோடவே நோன்பு வச்சாங்க, ரசூலுல்லாஹோடவே ஜிஹாது செஞ்சாங்க. ஆனா உள்ளத்தில் என்ன இல்ல, என்ன இல்ல, ஈமான் இல்ல. அப்ப எப்ப வெளிரங்கமான அமல் செஞ்சாங்களோ, இவங்க என்ன மட்டும் தான் வந்திருக்கு, இவங்கள்ட்ட இஸ்லாம் மட்டும் தான் வந்திருக்குது. அதான் அல்லாஹ் சொன்னான், வலாக்கின் கூலு, காலத்தில் ஆராப ஆமன்னா கூல் நபியே நீங்க சொல்லுங்கள், லம் தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு, ஆனா என்ன சொல்லுங்க, அஸ்லம்னா இஸ்லாத்தை ஏத்துக்கணும் சொல்லுங்க. ஏன் ஈமான் கொள்ளவில்லை, வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இதுவரை உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் நுழையவில்லை. அப்ப ஈமான்ங்கிறது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, இஸ்லாம் என்பது வெளிரங்கமான அமல்களோடு சம்பந்தப்பட்டது, வெளிரங்கமான அமல்களோடு சம்பந்தப்பட்டது. சகோதரர்களே, இப்ப ரசூலோட ஹதீஸுக்கு வாங்க, அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கத்தை பார்க்க மாட்டான், உங்களுடைய அந்தரங்கத்தை மட்டும்தான் பார்ப்பான், உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பான் அப்படிங்கிறாங்களே. வெளிரங்கமான அமல்கள் எப்ப சரியாகும் சொன்னா, அந்தரங்கம் சரியாக இருந்தாதான், நம்முடைய உள்ளம் சரியாக இருந்து, உள்ளத்தில் ஈமான் முழுமையாக இருந்து, அல்லாஹ்வின் நம்பிக்கை பரிபூர்ணமாக இருந்தால்தான் நம்முடைய வெளிரங்கமான அமல்கள் சரியா இருக்கும், வெளிரங்கமான அமல்கள் சரியா இருக்கும். உள்ளத்தில் ஈமான் முழுமை பெறவில்லை என்றால் அமல்கள் வெளியே சரியாகாது, அமல்கள் சரியா இருக்காது. அமல்கள் ஒருத்தர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாரு, அப்படியே பெரிய தாடி வச்சிருக்காரு, பெரிய தொப்பி போட்டிருக்காரு, எல்லாம் பண்றாரு, ஆனா உள்ளத்துல நம்பிக்கை இல்ல, அந்த தாடியாலே அந்த தொப்பினாலே எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. வெளிரங்கமான அமல்கள் எப்ப சரியாகும் என்றால், வெளிரங்கமான அமல்கள் எப்ப உறுதியாகும் என்றால், முறையா இருக்கும் சொன்னா, உள்ளத்தில் உள்ள ஈமான் உறுதியாக இருந்தால்தான், உள்ளத்தில் நம்பிக்கை பூரணமாக இருந்தால்தான் வெளிரங்கமாக செய்யக்கூடிய அமல்கள் சரியாக இருக்கும், சரியா இருக்கும். இப்போ நம்ம மேபடியா இருக்கு வாங்க, யாரு சொன்னார்ல ஒருத்தர், என்ன சொன்னாரு, என் உடம்பு என் மனசு சுத்தமா இருந்தா போதுங்க, நான் தொழுகிற அவசியம் இல்லை, நான் நோன்பைக்கணுங்கிற அவசியம் இல்லை, எது சுத்தமா இருந்தா போதும், மனசு சுத்தமா இருந்தா போதும், அல்லாஹ் மனசு தான் பாக்கலாம் அப்படின்னாரு. இவர் மனசு சுத்தம் இல்ல பொய் சொல்றாரு, இவர் மனசு சுத்தம் இல்ல பொய் சொல்றாரு, பச்சை பொய் சொல்றான் மனசு சுத்தம் சொல்லி. அவனுடைய மனசு சுத்தமாக இருக்கும் ஏனால், அவனுடைய ஈமான் பரிசுத்தமாக இருக்கும் ஏனால், அவனுடைய அமல்கள் தானாகவே சரியாகிவிடும். ஈமான் பரிசுத்தமா இருந்தா அமல் என்ன ஆயிடும், தானா பரிசுத்தமாயிடும். ஒருத்த அமலே செய்யறது இல்லடா, அவனுக்கு ஈமானே இல்ல, அவன் பொய் சொல்றான், ஏன் ஈமான் சரியா இருக்குது, மனம் சரியா இருக்குதுன்னு சொல்லி. சரி புரிஞ்சுங்களா, சரி விளங்கிச்சிங்களா? அதனாலதான் ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பார்ப்பான், உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான். அந்த உள்ளத்தினுடைய ஈமான் சரியாக இருக்கும் பட்சத்திலே, நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கும் பட்சத்திலே, உங்களுடைய அமல்கள், வெளிரங்கமான அமல்கள் தானா சரியாயிடும். தானா சரியாயிடும். யாருக்கு நாம போய் ஒட்டு தாடிய வச்சு வலுக்கட்டாயமா ஒத்திக்கணும் அவசியம் இல்ல. ஈமான சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா தாடி வச்சிருவாரு. தக்வா சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா தொழுகை அலி ஆயிடுவாரு. அல்லாம நம்பிக்கை சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா இபாசிய ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நாம ஒரு மனிதனை தாவா செய்வது, ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுப்பது வெறும் தொழுகை என்ற அந்தரங்கமான செயல்பாடு, வெளிரங்கமான செயல்பக்கம் அல்ல. நோன்பு என்ற வெளிரங்கமான செயல்பக்கம் அல்ல. ஹஜ்ஜி என்ற வெளிரங்கமான செயல்பக்கம் அல்ல. அவனுடைய அந்தரங்கமான ஈமானின் பக்கம் அழைத்து விட்டால், அந்தரங்கமான ஈமானிலே முழுமை ஏற்பட்டு விட்டால், மறைமுகமான ஈமானிலே தக்வாவிலே முழுமை பெற்று விட்டால், தொழுகை நோன்பு ஹஜ்ஜி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரி புரிஞ்சுங்களா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே வற்புறுத்தல்ங்கிறது இல்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதோடு சம்பந்தப்பட்டது? எதோடு சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. நீ தொழுகையோடு சம்பந்தப்பட்ட என்ன பண்ணலாம்? ஐய் தக்பீர் கட்டு, குனி, ருகூசை இல்லனா வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஐய் உலக நோம்பு வை மோன இல்ல அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இது உடலோட சம்பந்தப்பட்டது அல்ல, வெளிரங்கமா சம்பந்தப்பட்டதல்ல. எந்த மார்க்கங்களிலே வெளிரங்கம் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கவன நிர்பந்தப்படுத்திட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்ப வெளிரங்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லையோ, அந்தரங்கம் தான் அடிப்படையோ, அப்படி அந்தரங்கதியா எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? அதனால சகோதரர்களே, வெறும் அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ரசூலா சொல்றாங்க, வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன் பார்க்க மாட்டான்றான்? ஒரு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, பெரிய பச்சை தலப்பா கட்டிருக்கிறாரு, பெரிய பச்சை ஜுப்பா போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய தஸ்மீன் வச்சிருக்காரு கையில, எல்லாரும் பார்த்தா பெரிய அவுளியா மாதிரி இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள பண்றது பூரா சேத்தாவளை பண்ணிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள பண்றது பூரா சேத்தாவளை பண்ணிட்டு இருக்கான். ஏன் அவனுடைய தாடியோ, அவனுடைய தொப்பியோ, அவனுடைய தஸ்மீமணியோ, அவனுடைய பச்சை தலப்பாவோ ஏன் அவனுக்கு ஈமான கொடுக்கல? ஏன் இறைச்சத்தை கொடுக்கல? ஏன் தக்குவாவை கொடுக்கல? இது வெறும் வெளிரங்கமான ஏமாற்று வேலை, வெறும் எளிய வெளிரங்கமான ஏமாற்று சதி, ஏமாற்று வேஷம் இது. அவருடைய அதனால சொல்ல சொன்னாங்க, அந்த ரங்கத்தான் அல்லாஹ் பாப்பான். உன் பச்சை தலப்பாவையோ, உன்னுடைய பெரிய தாடியையோ, 4 கிலோ தாடியையோ, 2 கிலோ பச்சை தலப்பாவையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், அந்த ரங்கத்தை பார்ப்பான். அந்த ரங்கம் சரியா இருந்தா உன்னுடைய வெளிரங்கம் தானா சரியாயிடும், தானா சரியாயிடும். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது. ஏனென்றால் கத்த பையன ருஷ்து மினல்கை, நேர் வழி இது, வழிகேடு இது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இதற்கு பிறகு ஒமை யக்ஃபுர் பித்தாகூதி, யார் வழியெடுக்கக்கூடிய சைத்தான்களை நிராகரித்து வையோமீம் பில்லாஹி அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ, யார் குஃபுர்லேருந்து வெளிப்பட்டு ஷிர்க்லேருந்து வெளிப்பட்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறாரோ, அதாவது புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒமை புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறவங்க மட்டுமில்ல, இதுவரை பெயரளவில் முஸ்லீமா இருந்து தாகூத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தார். தாகூத்துங்கிறது மனோ இச்சை, இப்ளீசு, கெட்ட விஷயங்களை ஏவக்கூடிய அனைத்துக்கும் தாகூத்துன்னு சொல்லப்படும், தாகூத்துன்னு சொல்லப்படும். அந்த தாகூத்தை வழிபடுறதுனாலதான் இன்னைக்கு பாக்குற முஸ்லீமா இருக்கிறாரு, மூமினா இருக்கிறாரு, ஆனா ரமதான் மாசத்திலேயே சாராயம் குடிக்கிறான், ரமதான் மாசத்திலே சாராயம் குடிக்கிறான், முஸ்லீமா இருக்கிறான், ரமதான் மாசத்திலே ஜினா செய்யறான், முஸ்லீமா இருக்கிறான், ரமதான் மாசத்திலே எல்லா பாவத்தையும் பண்றான், எல்லா பாவத்தையும் பண்றான். ஏன்? அவன் வணங்குவது அல்லாஹ்வை அல்ல, தனக்குள் கூட தாகூத்தை, தன்னுடைய மனோ இச்சையை, தனக்குள் இருக்கக்கூடிய இப்ளீஸை, தனக்குள் இருக்கிற ஷைத்தானை. அப்ப அந்த ஷைத்தானை வணங்கக்கூடிய பெயரளவு முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது இதுவரை அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னா உமை யக்ஃபுர் பித்தாகூத், யார் அந்த ஷைத்தான்களை விட்டு விலகி, வழிகெடுக்கும் இப்ளீஸ்களை விட்டு விலகி, வயுமீம் பில்லா அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா, அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு உறுதியான வளையத்தை, கைப்பிடியை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டார். ஒரு பெரிய பாறாங்கல்ல, பெரிய மலை, அதுல இருந்து உருண்டு உள்ள போறோம், அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கைப்பிடி கிடைக்குது, என்ன பண்ணுவாங்க? பட்டு பிடிச்சுமா இல்லையா? அது விடுவோமா? அதான் சொல்றான், அப்படி யார் தன்னுடைய தாகூத்தை நிராகரித்து தன்னை வழிகெடுக்கக்கூடிய மனோ இச்சையை, இப்ளீஸ, ஷைத்தான எல்லாத்தையும் விட்டு விலகி வயுமீம் பில்லா அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா, அவர் உறுதியான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார், ஸ்ட்ராங்கான ஒரு வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். லன் ஃபிஸாமலஹா, அந்த வளையம் ஒருபோதும் உடையாது, அது கலராது, உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான வளையம். அந்த வளையத்தை பிடித்துக் கொண்டவரை போன்றவராவார். அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அதனாலதான் சகோதரர்களே, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு புதுசா வர்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு புதுசா வர்றாருன்னு சொன்னாங்களா, இது இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். தாவா எப்படி செய்யணும், தாவா எப்படி செய்யணும் கேட்கணும் இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு முதல்ல நம்ம சொல்லணும், நீங்கள் ஒரு உறுதியான வளையத்தை பற்றி பிடித்து விட்டீர்கள். உறுதியான ஸ்ட்ராங்கான வளையத்தை பிடிச்சிட்டீங்க. எப்படிப்பட்ட வளையம் அது? சாதாரண வளையம் அல்ல. உலகத்திலே 150 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம், 150 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை நீங்க பற்றி பிடிச்சிருக்கீங்க. இனிமே நீங்க தனி ஆள் கிடையாது, நம்ம சொந்தத்தை விட்டு வந்துட்டமே, பந்தத்தை விட்டு வந்துட்டமே, அம்மா அத்தா விட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டமே, அண்ணன் தம்பி விட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுமே சொல்லி நீங்க சொந்த பந்தத்தை பத்தி யோசிக்காதீங்க. இனிமேல் உங்களுக்கு 150 கோடி சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். 150 கோடி இஸ்லாம் உங்களுக்கு, முஸ்லீம்கள் சொந்த பந்தம் உங்களுக்கு, உங்களுடைய உறவினர்கள். ஏன்னா நீங்கள் பற்றி பிடித்தது ஒரு மிகப்பெரிய உறுதியான வளையத்தை பற்றி பிடித்திருக்கிறீர்கள் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்ல பாருங்க, அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனும் யுஹ்ரிஜுஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் அவன்தான் வலியுள்ளதீன ஆமனும், மூமினான மக்களுக்கு அவன்தான் நேசன். அல்லாஹ் மூமினான மக்களுக்கு நேசன். யுஹ்ரிஜுஹும் மினத் துலுமாத்தி இலன் நூர், அந்த மூமினான மக்களுக்கு நேசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மூமினான மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளியாக்குகின்றான். இருட்டிலிருந்து மக்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருகின்றான். ஒல்லதீன கஃபரு, ஆனால் காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவுலியாஉம் தாகூத், அவருடைய நேசர்கள், அவருடைய அவுலியாக்கள் யார் என்றால் அத் தாகூத், தாகூத்துகள் தான். தாகூத்துங்கிறது என்னங்க, மனோ இச்சை, இப்ளீஸ், ஷைத்தான், எல்லாத்துக்கும் பொதுவான பேர் தாகூத். அப்ப காஃபிர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவருடைய தாகூத்தை பின்பற்றுகிறார்கள். அந்த தாகூத் என்ன பண்ணுது, அவர்களை வெளிச்சத்திலிருந்து, ஒளிமயமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை இருளின் நோக்கம் தள்ளி கொண்டு வருகிறார்கள். வெளிச்சத்திலிருந்து இருளின் பக்கம் தள்ளிவிடுகிறார்கள், இருட்டில் போட்டுறாங்க அவங்களை. உலாயிகா சஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் தான் நரகவாதிகள், நிரந்தரமாக அதில் தங்கியிருப்பார்கள் அப்படிங்கிறான். அருமை சகோதரர்களே, ஏன் இவர்களை மட்டும் அல்லாஹ் நிரந்தரமா தங்கியிருப்பான் சொல்றான், அப்ப மத்தவங்க டெம்பரவரியா? அல்லாஹ் சொல்றான்ல, உலாயிகா சஹாபுன்னார், இவர்கள் நரகவாதிகள், ஹும் ஃபியா காலிதூன், அதில் நிரந்தரமா தங்கியிருப்பான் அல்லாஹ் சொல்றானே, இப்ப மத்தவங்கலாம் டெம்பரவரியா அப்படின்னு சொன்னா டெம்பரவரி தான், டெம்பரவரி தான். யாருக்கு? ஈமான் கொண்டு பாவங்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு நிரந்தர நரகம் கிடையாது, டெம்பரவரி நரகம். நிரந்தர நரகம் யாருன்னு சொன்னா, யார் ஈமான் கொள்ளாமல், அல்லாஹ்வை நம்பாமல், விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நிரந்தரமான நரகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். எச்சரிச்சிட்டு அடுத்து ஒரு அற்புதமான சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ஈமான் தவக்குலுக்கு ஒரு அற்புதமான சம்பவம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தாகூத்தை வணங்குவதை பத்தி அல்லாஹ் சொன்னான், தன்னுடைய மனோயிச்சையையும் இப்ளீஸையும் ஷைத்தானை வணங்கக்கூடிய, தாகூத்தை வணங்கக்கூடிய மக்களை பத்தி அல்லாஹ் சொன்னான். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தாகூத்தை வணங்கக்கூடிய நம்ரூத் என்ற ஒரு காஃபிர் இருந்தான். அவனுக்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்றாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அப்ப அவன் கேட்கிறான், சரிப்பா நீங்க சொல்ற அல்லாஹ் அவன் தான் உண்மையான அல்லாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அவன் தான் அல்லாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யுஹ்யி வ யுமீத், அவன் தான் யாரையும் மரணிக்க செய்கின்றான், அவன் தான் யாரையும் உயிரோடு வாழ வைக்கின்றான், இதுதான் ஆதாரம் அப்படின்னாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் பாருங்க, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, இப்ராஹிம் இடத்திலே அவருடைய ரப்பை பற்றி தர்க்கம் செய்தானே, விவாதம் செய்தானே, அந்த விவாதம் செய்தவனை, தர்க்கம் செய்தவனை நீங்கள் பார்க்கவில்லையா? எதனால தர்க்கம்னா, அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான், அந்த திமிர்ல, அந்த ஆணவத்துல, ஆட்சி இருக்குங்கிற திமிர், ஆணவம் இருக்குங்கிற திமிர். சில பேர் என்ன பண்ணுவான், வாதம் பண்ணுவான், நாவன்மை இருக்குங்கிற திமிர்ல, அல்லாவுடைய பயம், அல்லாவுடைய அச்சம்னா இருக்காது, நாவன்மை இருக்குது, அதை வச்சு எப்படி யாரையும் பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற திமிர்லையும் வாதம் பண்ணுவான். அதான் அல்லாஹ் சொன்னா, இவன் எதனை, இவனுக்கு என்ன திமிர் சொன்னா, ஆட்சி இருக்குங்கிற திமிர், அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டான், ஆட்சியை கொடுத்து விட்டான் என்ற திமிரிலே அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே விவாதம் செஞ்சான். எந்த விஷயத்திலே, ஃபீ ரப்பிஹி, அவனுடைய ரப்புடைய விஷயத்திலே, ரப்பு யாருங்கிற விஷயத்திலே வாதம் புரிந்தான். அப்ப இது கால இப்ராஹிமும், இப்ராஹிம் சொன்னாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி என்னுடைய இறைவன் யார் என்றால் அல்லது யுஹி வ யுமீத், அவன் தான் உயிரை கொடுக்கின்றான், அவன் தான் உயிரை எடுக்கின்றான். உயிர் கொடுப்பவன் அவனே, உயிர் எடுப்பவன் அவனே, இதுதான் என் ரப்புக்கு அடையாளம் அப்படின்னாங்க. உடனே அந்த கிறுக்கம் பார்த்தான், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்ல, உடனே கால அவன் சொன்னான், என்னது உன் ரப்பு தான் உயிர் எடுக்கிறானா, உன் ரப்பு தான் உயிரை வாங்குறானா, இப்ப என்ன பார் யாரெங்கே அப்படின்னா, காவலாளி நின்றாங்க, மரண தண்டனை விதிக்கப்பட்டு நாளைக்கு யாராவது மரண தண்டனைக்கு ரெடியா இருக்கிறாங்களா? ஆமாம் அண்ணா, ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மரண தண்டனைக்கு ரெடியா, இழுத்துருவாங்க, இழுத்துட்டு வந்தான், நாளைக்கு தூக்குல போட போறாங்க அவனை, இதை தப்பு செஞ்சிருக்கான், சிறையில் இருக்கான், இழுத்துருவாங்க, உங்க ரெண்டு பேரும் விடுதலை பண்ண போ. யார? மரணத்துக்கு தயாரா இருந்த ரெண்டு பேரை விடுதலை பண்ண போ அப்படின்னா, ஒரு அப்பாவி ரெண்டு பேர் நின்னா, இவன் ரெண்டு பேரும் தூக்குல போட அப்படின்ட்டான். இப்ப சொல்லி யார் உயிரை கொடுக்குறா, யார் உயிரை எடுக்கிறா? புரியுதா? மரணத்துக்கு தயாராக ரெண்டு பேரும் விடுதலை பண்ணிட்டேன், அப்பாவி சொப்பாவி வாழ வேண்டியவன் அவனை தூக்கில போட்டேன், இப்ப சொல்லு உயிரை கொடுக்கிறது யாரு, உயிரை எடுக்கிறது யாரு அப்படின்னா சொல்ற பாருங்க. கால அன உஹி வவுமீத், ஏ நான் தாம உயிரை கொடுக்குறேன், நான் தாம உயிரை எடுக்கிறேன், அந்த சக்தி எனக்கு இருக்குது, உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியும் உயிரை எடுக்கக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அந்த கிறுக்கன் என்ன சொல்றது, இந்த மாதிரி நான் என்ன அர்த்தத்தை சொன்னேன், அல்லாஹ் உயிரை கொடுக்குறான் உயிரை எடுக்கிறான்டா, ஒரு அப்பாவியை போட்டு சாவடிச்சு போட்டு உயிரை எடுத்துட்டேன்ட்டான், மரண தண்டனை தயாரா இருந்தான, ஒரு விடுதலை செஞ்சுட்டு உயிரை கொடுத்துட்டேன்ட்டான், இப்ப இந்த கிறுக்கன் என்ன சொல்றது? சரி வேற ஆதாரத்தை சொல்லலாம், அடுத்த ஆதாரம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால சொன்னாங்க அப்படியா, ஃப இன்னல்லாஹ, கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னாங்க, ஃப இன்னல்லாஹ யாதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஹதி பிஹா மினல் மக்ரிப். சரி, ஏன் ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான், நீ ரப்பா இருந்தா மேற்கிலிருந்து கொண்டு வா பார்க்கலாம், நீ ரப்பா இருந்தா மேற்கிலிருந்து கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்றாங்களா இல்லையா, ஃபபுஹித அல்லதி கஃபர், அந்த காஃபிர் அப்படி திருகிட்டான். அவன் கொஞ்சம் விவரமான ஆளா இருந்தா, இவன் நம்மூர் காலத்துல கூப்பிடுறாங்களே பகிரங்கவாத்துக்கு தயாரா, பகிரங்கவாத்துக்கு தயாரா, நாவன் மீனால் யார வேணா தோக்கடிப்பேன் அப்படின்ற ஆளா இருந்தா திருப்பி கேட்டுமா, ஏ கிழக்குல இருந்து நான் தாயா கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், உன் ரப்பிட்டு சொல்லி மேற்குல கொண்டு வந்து சொல்லி பாக்கலாம் அப்படின்னு இருப்பான். அவன் கொஞ்சம் புத்திசாலியா எப்படி சொல்லிருப்பான், நம்புறது என்னது, கிழக்குல இருந்து அல்லா கொண்டுறானா, நான் கொண்டு வரையா டெய்லி சூரியன் கிழக்குல இருந்து, உன் ரப்பிட்டு சொல்லி எங்க கொண்டு சொல்லு, மேற்குல கொண்டு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அந்த கிறுக்கன். ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இதுக்கு முஃபஸில் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, அவன் ஏன் சொல்லலடா இப்படி, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல, இப்ராஹிம் ஏ ரப்ப கிழக்குல இருந்து கொண்டு வர்றான், நீ ரப்பா இருந்தா மேற்குல கொண்டு வா பாக்கலாம் அப்படின்னாங்க. அவன் என்ன திரும்ப சொல்லிக்கலாம், கிழக்குல நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும், நீ மேற்குல கொண்டு வா பாப்பா அல்லாஹ் சொல்லி அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ருதுக்கு தெரியும், கிழக்கிலிருந்து சூரியனை உதயமாக செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன், நாம மேற்குல இருந்து கொண்டு வான்னு சொல்லி ஒரு கால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கேட்டு அல்லாஹ் மேற்குல உதயமாக வச்சுட்டா இந்த உலகமே தலைகளை மாறி போயிடும், உலகமே மாறி போயிடும், அது நாம தோத்து போனது உலகம் போல தெரிஞ்சு போயிடும், நம்முடைய அடிவெடுப்பு போல ஓடி போயிடுவான். இதெல்லாம் மனசுல கொண்டுதான் அவன் இந்த வார்த்தை சொல்லல, எந்த வார்த்தை, நான் தான் கிழக்குல இருந்து கொண்டு வர்றேன், நீங்க மேற்குல கொண்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லல, மாறாக ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த காஃபிர் என்ன ஆயிட்டான், அப்படியே திடுக்கிட்டு விட்டான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌம அத்-தாலிமீன், இது போன்ற அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிறான். இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே நம்ருத் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்க விவாதம் பண்ணிருக்காங்க, பகிரங்க விவாதம் தயாரா கேட்டிருக்காங்க, விவாதம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நாம இன்னைக்கு பகிரங்க விவாதம் பண்ணலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் காஃபிர்களிடத்திலே அழகான முறையில் விவாதம் செய்யுங்க, தப்பில்லை. சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக யாரிடத்திலே, காஃபிர்களிடத்திலே அழகான முறை, அது கண்ணியத்தோட, கண்ணிய மீறாம கண்ணிய மாறாம அழகான முறையில் நீங்க விவாதம் செய்யுங்க, இஸ்லாமிய நாகரிகத்தை மீறாம அழகான முறையில் விவாதம் செய்யுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இது யாரு, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக காஃபிர்களிடத்திலே அழகான முறையில் விவாதம் செய்யலாம், அல்லாஹ்வே அனுமதிக்கிறான். ரசூலுல்லாஹ் நிறைய நேரங்கள் விவாதம் செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அனுமதி கொடுக்கிறான், நிறைய அறிஞர்கள் விவாதம் செஞ்சிருக்கிறாங்க காஃபிர்களிடத்திலே, அற்புதமான விவாதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் அஹமத் மதினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம், தார்லும் தேவபந்து மதரசாவினுடைய ஷேகுல் அதீஸ். அவங்க காலத்துலதான் பிரிட்டிஷ் காலத்தில் இங்கிலாந்திலிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மிஷினரிகள், கிறிஸ்டின் மிஷினரிகள் கூட்டம் கூட்டமா வந்து இறங்குறாங்க இந்தியாவுக்குள்ள. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா, பால்மாவு கிறிஸ்டின் சொல்லுவாங்க, பால்மாவு கிறிஸ்டின், பால்மாவு கொடுத்து கிறிஸ்டின் மாத்தினாங்க, மதம் மாத்தினாங்க. அப்படி கொண்டு ஏழை மக்களுக்கு பால் மாவை கொடுத்து, பிஸ்கட்டை கொடுத்து, கோதுமையை கொடுத்துலாம் கிறிஸ்தவர்களா மாத்தினாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் எல்லா சப்போர்ட் பண்ணிக்கிடுச்சு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் எங்கன்னு சொன்னா குறிப்பா இந்தியால தமிழகத்துல கேரளால தான், தமிழகத்துல கேரளால தான் கிறிஸ்தவருடைய ஆதிக்கம் அதிகம். வடநாட்டுல போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் ஆதிக்கம் பார்க்க முடியாது. யூபியில டெல்லியெல்லாம் போய் பாருங்க, கிறிஸ்தவ ஆதிக்கமே இருக்க முடியாது, ரொம்ப கம்மி கிறிஸ்தவர்கள். ஏன் அதே அந்த பக்கம் அதே நேரத்தில் நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம், அஸ்ஸாம், அஸ்ஸாம்ல கூட இல்ல, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து இந்த மாதிரி இடங்கள்ல கிறிஸ்தவோட ஆதிக்கம் அதிகம் உண்டு. இந்தியாவில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க நம்முடைய கேரளா, கர்நாடகோட கம்மி தான், குறிப்பா கேரளா, தமிழ்நாடு இங்கதான் கிறிஸ்தவோட ஆதிக்கம் அதிகம். வடநாட்டில் பாத்தீங்கன்னா யூபி, பீகார், டெல்லி, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்னண்டா, அந்த காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அப்போது இருந்த வடநாட்டு உலமாக்கள், வடநாட்டு உலமாக்கள் கிறிஸ்தவர்களை அடிச்சு விரட்டினாங்க. அடிச்சு விரட்டினாங்கன்னா வாதங்கள்னால, வாதங்கள்லாம் அடிச்சு விரட்டினாங்க, தெளிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட வாதமே ஏற்படல மக்கள், அப்பாவி மக்களுக்கு மத்தியில. அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டு உலமாக்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சலாத்துன் ஆரியாவுக்கு விளக்க ஒரு எழுதிட்டு வந்திருந்தாங்க, மௌலூதுக்கு விளக்கம் எழுதிட்டு வந்தாங்க. கிறிஸ்தவருடைய ஆதிக்கத்தையும் கிறிஸ்தவருடைய பிரச்சாரத்தையும் பத்தி அந்த நேரத்தில் இவங்க கவலைப்படல, கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா வடநாட்டு உலமாக்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆதிக்கம் அவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி இவங்க போவாங்க பிரச்சாரத்துக்கு. அவங்களுடைய மோசமான கொள்கைகள், தப்பான பாத்திலான கொள்கைகள், இது எவ்வளவு மோசமானது, பாத்திலானது மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. உசேன் அபதி மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி வரலாறு பாத்தீங்கன்னா அற்புதமான விவாதங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறை பீகார் பாட்னாவில ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வர்றாரு, வந்து பாட்னால முஸ்லீம் குடும்பத்திலேயா போய் பிரச்சாரம் பண்றாரு, முஸ்லீம் குடும்பத்திலேயா போய் பிரச்சாரம் பண்றாரு. உசேன் அபதி மதனி ரஹமத்துல்லாஹி கேள்விப்பட்டு அவங்களும் பாட்னாக்கு வர்றாங்க. பாட்னாக்கு வந்து அந்த பாதிரி எங்கெங்கெல்லாம் போறாரு அவங்களாம் இங்கேயும் போறாங்க. போனோடனே அந்த பாதிரிக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுதுன்னா நம்ம துரத்திக்கிட்டே ஒருத்தர் வர்றாரு ஒரு முல்லா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன துரத்திக்கிட்டே வர்ற பகிரங்க வாது தயாரா அப்படின்னாங்க. மதனி ராமத்தில் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய மஜ்மால பொதுமக்கள்லாம் கூடியிருக்க ஒரு பெரிய சபையில் கிறிஸ்தவ பாதிரிக்கும் உசேன் அமது மதனி ராமத்தில் அழைக்கும் பகிரங்க விவாதம் நடக்குது. காஃபீரோட பகிரங்க விவாதம் நடக்குது. பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாதம் தோற்றால் வசைபாடல் ஆரம்பமாகும். ஒரு வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆர்குமெண்ட் தோத்து போயிட்டான்னு வச்சுக்கல, அடுத்து ஒன்னும் போய் தெரியாதா, நீ அப்படிப்பட்ட ஆள் தானே, இப்படிப்பட்ட பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். வாதம் தோற்றால் வசைப்பட ஆரம்பிக்கும். இவன் என்னென்னமோ வாதம் எடுத்து வச்சு பார்த்தா ஒன்னும் எடுபடல. அங்கே பார்த்தான் இது பர்சனல் அட்டாக் பண்ணாதான் முடியும் அப்படின்னு என்ன பண்ணா, கடைசி அவர் ஆயுதத்துக்கு போட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க முகமது நபி ஹயாத்து நபி தானே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபி தானே. ஆமா, அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபி, அவருடைய பேரனை கர்பலால ஷஹீதாக்குறாங்க. யார? உசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலால ஷஹீதாக்குறாங்க. அப்போ உங்க நபி அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ், என் பேரனை கர்பலால ஷஹீதாக்குறாங்கல்ல, அவரை வெட்டாம பாதுகாத்துறல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்கலாம்ல. ஏன் கேட்கல உங்க நபி? கேட்டு காப்பாத்திக்கலாம்ல, அல்லாஹ் பிடித்தமான நபி தானே, இப்ப கேட்டது அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டானா, கேட்டு காப்பாத்த வேண்டியதானே அப்படின்னா. மதனி ராமத்துல பார்த்தா அந்த கிறுக்கனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சொன்னாங்க, எங்க நபி போய் அல்லாட்ட கேட்கலன்னு யார் சொன்னா? கேட்டாங்களா? ஆமா கேட்டாங்க. எங்க நபி போய் அல்லாட்ட கேட்டாங்க, யாருலா கர்பலால என் பேரனை காப்பா, என் பேரனை வெட்ட போறாங்கல்ல, காப்பாத்தல்ல அப்படின்னு கேட்டாங்க. அல்லா சொல்லிட்டான், அட போப்பா, என் மகனையே சிலையில் அறிஞ்சாங்க, அதையே என்னால காப்பாற்ற முடியல, உன் பேரனை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். என் மகனையே சிலுவையில் அடைஞ்சாங்க, அதே என்னால் காப்பாற்ற முடியல, உன் பேரனை வேற காப்பாத்தணுமா, போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இவருக்கு திக்குமுக்காடு, இந்த மாதிரி பதில் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பதில் எதிர்பார்க்கல, கிறுக்கன கிறுக்கு தன்மை பதில் சொல்லணும் எதிர்பார்க்கல. உடனே கோபம் உச்சந்தலைக்கு போய் மதனி நிலத்தில் இப்படி உட்காந்துருக்காங்க, அவன் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கான் அந்த பாதிரியார். கோபம் உச்சந்தலைக்கு போய், உமக்கு பண்ணிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டான். உமக்கு பண்ணிக்கு என்ன வித்தியாசம் தான்? மதனி நிலத்தில் டக்குன்னு சொன்னாங்க, ரெண்டு ஜான் தான் வித்தியாசம் சொன்னாங்க. அவன் கோவம் உச்சத்தில் ஏறிடுச்சு. உமக்கு பண்ணிக்கு என்ன வித்தியாசம் டக்குன்னு சொன்னாங்க, ரெண்டு ஜான் தான் வித்தியாசம் அப்படின்னாங்க. இப்படி சகோதரர்களே உறுதல சொல்லுவாங்க, ஈண்ட்கா ஈன் பத்தர்கா பத்தர், கல்லடிக்கு கல்லடி சொல்லடிக்கு சொல்லடி அப்படின்னு சொல்லி கல்லடியாலும் சொல்லடியாலும் அடித்து விரட்டியதன் விளைவு இன்னைக்கு வைக்கும் வரநாட்டில் கிறிஸ்தவர்களால் கால் விட முடியல, கிறிஸ்தவ ஆதிக்கம் கிடையாது. அப்படி சகோதரர்களே இந்த மாதிரி விவாதங்கள், அழகான விவாதங்கள், மக்களுக்கு புரியக்கூடிய விவாதங்களை யாரோட காஃபிர்களோடு செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கிறான். காஃபிர்களோடு செய்யறதுக்கு இன்னைக்கு அழகான விவாதங்கள் எவ்வளவு நடக்குது உலகத்தில், காஃபிர்களோட உட்கார்ந்து சாமியார்களோட பாதிரியாரோட அகமதீதா தகவலோட விவாதங்கள் எடுத்து பாருங்க. அகமதீதா தகவலோட விவாதங்கள் மருகம் மூத்தாயிட்டாங்க, பெரிய பெரிய கிறிஸ்தவ பாதிரிமாரோட விவாதம் பண்ணிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஜாக்கி நாயக் பண்றாங்க பண்றாரு. எவ்வளவு நல்ல அழகான விவாதங்கள் யாரோட, காஃபிர்களோட. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக கொஞ்சம் இஸ்லாத்தின கண்ணியத்தை கைவிட்டுறாம, இஸ்லாத்திலே கலாச்சாரத்தை கைவிட்டுறாம அழகான முறையில் விவாதம் செய்வதை அல்லாஹ் அனுமதிக்கின்றான். அதை விட்டுவிட்டு சகோதரங்களோட உட்கார்ந்துக்கிட்டு பகிரங்கவாதம் வர தயாரா, அல்லாஹ் உருவம் இருக்குதா இல்லையா, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், யாரோட ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாஹ் உருவம் இருக்குதா இல்லையா, உருவம் இருக்குதுன்னு ஒருத்தர் வாதாடுறாரு, உருவம் இல்லைன்னு ஒருத்தர் வாதாடுறாரு, பகிரங்க விவாதம். அதை பார்த்த காஃபிர்கள் என்னங்கய்யா இதுவரைக்கும் நாங்க தான் குழம்பி போய் கிடந்தோம், கடவுளுக்கு உருவம் இருந்தா இல்ல, உங்களுக்குள்ளே குழப்பமா, உங்களுக்குள்ளே குழப்பமா, கடவுளுக்கு உருவம் இருந்தா இல்லையாண்டே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உருவம் இருப்பதாக வரக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்கள் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலமாக்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. எதுல்லாய் ஃபௌகைதீகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய கரங்கள் அவருடைய கரங்கள் மேல இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த கரங்கிறது என்ன அர்த்தம், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகா விளக்கிட்டாங்க இமாம்கள், பெரிய பெரிய இமாம்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் அழகா விளக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன ஜலாலி வல்லிக்கிறாம், உம்முடைய ரப்புடைய முகம் மட்டும் நிலைத்திருக்கும், அந்த முகம் என்ன அர்த்தம், ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இமாம்கள் விளக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா இல்லையா, கை இருக்குதா இல்லையா, அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா இல்லையா. அடுத்த தலைப்பு இப்ப முடிச்சிடமா, அடுத்த தலைப்புல சந்திக்கலாம். என்ன அடுத்த தலைப்பு, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இந்த தலைப்பு முடிஞ்சு போச்சு, குழப்பி முடிச்சாச்சு, அடுத்த தலைப்புல சந்திக்கலாம். என்ன தலைப்பு தெரியுமா, குர்ஆன்ல தப்பு இருக்குதா இல்லையா. நடந்துச்சுங்க, விளையாட்டு சொல்ல நினைக்காதீங்க, அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா இல்லையாங்கிறது திருச்சியில் நடந்து நினைக்கிறேன், அப்புறம் குர்ஆன்ல தப்பு இருக்குதா இல்லையாங்கிறது தூத்துக்குடி நடந்துச்சு. ஒத்துச்சு குர்ஆன்ல தப்பு இருக்குது, இன்னும் குர்ஆன்ல தப்பு எல்லாம் கிடையாது, இருக்குது எழுத்துப்பிள்ளை இருக்குது, இல்ல எழுத்துப்பிள்ளை இல்ல. முஸ்லீம் அல்லாத மக்கள் கைகடிச்சிருக்கிறாங்க, என்னங்கய்யா இது, எங்களுடைய ராமாயணம் மகாபாரத பத்தி தப்பு இருக்குதா இல்லையான்னு விவாதம் பண்ண அர்த்தம் இருக்குது, உங்க குரான்ல எழுத்துப்பிள்ள இருக்குதா கருத்துப்பிள்ள இருக்குதா உங்களுக்குள்ள சண்டையா, சண்டை போட ரெண்டு பேருமே தாடி வச்சிருக்காரு, ரெண்டு பேரும் தொப்பி போட்டிருக்காரு, ரெண்டு பேரும் சண்டையா. அதுலயும் பாத்தீங்கன்னா விவாதங்கள்ல தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், நீ அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும். அதே மாதிரி இன்னொரு விவாதத்துல ஷாஹுல் அமீத் நாயகம் யாரு, எங்க அடங்கமா இருக்காங்க, நாகூர் அடக்கமா இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு சிறுமியை கடந்து சென்றார்களாம், அந்த சிறுமி முதுகுல தடவுனாங்களாம், இதை வச்சு விவாதம், சிறுமியை தடவினால் ஒரு ஆம்பளை இச்சை வருமா வராதா, அது சாவுல விதாயம் தடவலாமா, ஒரு சின்ன பிள்ளைய சகீரான் வருது, சகீரான எத்தனை வயசு, எப்படி, ரெண்டு பேரும் விவாதம். உண்மையை சொல்ற சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பர் என்று கேட்டாரு, நான் அந்த தமிழன் டிவியில பாத்தங்க, யாரோ ரெண்டு பாய்மாரும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, என்ன அரபி வார்த்தையெல்லாம் சொல்லி பொம்பளை தடவுனா இச்சை வருமா வராதான்னு சொல்லி, உங்க குர்ஆன்ல இப்படிலாம் இருக்குதா, அரபி வார்த்தை என்ன சொல்றாரு அவரு, இவங்க மூழுது வார்த்தையை வச்சு, மூழுதுல உள்ள அரபி வார்த்தையை வச்சு ரெண்டு பேருக்கும் ஆர்க்யூமெண்ட் சண்டை, அதை டிவியில வேற போடுறாங்க, போட்டு அவர் என்ன கேட்கிறாரு, உங்க குர்ஆன்ல இப்படிலாம் இருக்குதா, ரொம்ப இவ்வளவு ஆபாசமா இருக்குதா அசிங்கமா இருக்குதா. அருமை சகோதரர்களே, இது என்ன விவாதம், மண்ணாங்கட்டி விவாதம், இது யார ஏமாத்ததுக்குள்ள விவாதம், இது இந்த மாதிரி விவாதத்தை அல்லாஹ் அனுமதிச்சானா, அல்லாஹ் ரசூல் அனுமதிச்சாங்களா. அதனால இந்த ஆயத்தை வச்சு காஃபிரிடத்தில் மட்டும்தான், அதுவும் அழகான முறையில கண்ணியமான முறையில் விவாதம் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான, தவிர முஸ்லீம்களுக்கு பத்திலே விவாதம் செய்யறதுக்கோ, இதுல அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, விவாதத்துக்கு அடுத்த கட்டம் விவாதம், இதுவரைக்கும் பகிரங்க விவாதத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா சமுதாயத்தில், ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்குமா, ஏதாவது பகிரங்க விவாதம் பண்ணி இவர் ஜெயிச்சிட்டாரு இல்ல இவர் ஜெயிச்சிட்டாரு ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா, இல்ல. அங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்கடா, ஹக்கை நிலைநாட்டணும் சத்தியத்தை ஒத்துக்கணும், ரெண்டு பேருக்குமே நோக்கம் கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஈகோ, தூ தூ மைமே, நீயா நானா, நீ ஜெயிக்கல நான் ஜெயிக்கிறனா, இந்த சத்தியம் ஜெயிக்குமா அதை பத்தி கவலை இல்ல, சத்தியம் தோத்து நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்கல நான் ஜெயிக்கிறனா, இதனால சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த வசனத்தை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே இப்ப விவாதம் பண்ணிருக்காங்க, நாமளும் விவாதம் பண்ணலாம். யாராவது இந்த உங்க வழி எடுத்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விவாதம் செய்வதற்கு அனுமதி கொடுத்ததும், அதே மாதிரி குர்ஆன்லயே ஜாதிலுகும் பில்லதி ஹசன், அழகான முறை விவாதம் செய்யுங்கள் என்று சொன்னதும் யார் இடத்திலே? காஃபிர் இடத்திலே, சகோதர முஸ்லீம் இடத்துல இல்ல. ஹேர் சொல்லிட்டு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதே மாதிரி ஒரு சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை வந்துச்சு, தொண்ட ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க, நான் என்னென்னமோ சமாளிச்சு பாக்குறேன், துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். கால இப்ராஹிமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அல்லாஹ்வே ஒரு வித்தியாசமான ஒரு துவா ஒன்று கேட்டாங்க, ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன வச்சனா, ரப்பி என்னோட ரட்சகனே, அரிணி கைஃப துஹயில் மௌதா, நீ மௌதா போனவங்களை பிறகு மறுமையில் எழுப்புறல்ல, அது எப்படி எழுப்புற எனக்கு கொஞ்சம் காட்டேன், மௌதா போனவங்களை பிறகு எப்படி எழுப்புற எனக்கு கொஞ்சம் காட்டு அல்லா அப்படின்னாங்க. கால அல்லாஹ் கேட்டான், என்ன இப்ராஹிம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆசை, கால அவலம் தோமீன், என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்க அதை ஈமான் குரல் இல்லையா, நான் மறுமையில் எழுப்புங்கிறத, இல்ல உங்க நம்பிக்கை இல்லையா, என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க அப்படின்னா. கால இப்ராஹிம் பலா இல்லையா, இல்ல அப்படிலாம் இல்ல, உலாக்கில் எத்துமை கல்வி, எனக்கு எனக்கு கொஞ்சம் தசல்லி ஆகிறதுக்காண்டி, எனக்கு கொஞ்சம் உள்ளத்துல நிம்மதி ஆகிறதுக்காண்டி, நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ், எனக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காண்டி, மத்த நம்பிக்கை இல்லாம இல்ல, அது வந்து நம்புறேன் யாருலாம், எனக்கு ஒரு திருப்திக்காண்டி கேட்கறான்லா அப்படின்ட்டாங்க. கால அல்லா சொன்ன அப்படியா, அர்பாத்தம் என தைரி, நான்கு பறவைகளை பிடியுங்கள், பகுது அர்பாத்தம் என தைரி, நான்கு பறவைகளை பிடியுங்கள், இழைக்க அவைகளை நல்ல முறையில் உங்களை உங்களோட பழகி கொள்ளுங்கள், பேர் சொன்னால் ஓடியாரணும், கிளியை கொடு கிளியே அப்படின்னா கிளி ஓடியாரணும், மயிலே அப்படின்னா மயில் ஓடியாரணும், இந்த மாதிரி ஒரு நாலு பறவையை பிடிச்சி அதுக்கு நல்ல பழகிக்குங்க, அதோட நீங்க பேர் சொல்லி கொடுத்தா அது ஓடியாரணும் உங்களை நோக்கி, அந்த மாதிரி பழகிக்குங்க. பழகிக்கிட்டு அந்த நாளையும் நாளுக்கு ஏதாவது அடையாளம் போடுங்க, மயிலுக்கு ஒரு அடையாளம், கிளிக்கு, இது தப்சீர்கள் என்ன பறவை எங்க கருத்து வேறுபாடு இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, ஏதாவது பறவை இறந்துட்டு போட்டோம், நாலு பறவை அல்லாஹ் சொல்றான், கிளியா மயிலா புறாவா மைனாவா எப்படின்னு இருக்கட்டும், அதுக்கு அடையாளம் போட்டுக்குங்க, எந்தெந்த பறவை நீங்க பழகுறீங்களோ, பழகின பறவைக்கு மேல அதனுடைய சிறகுலையோ அதனுடைய அழகுலையோ அல்லது அதனுடைய ரோமங்கள்லையோ ஏதாவது அடையாளம் போட்டுங்க, கலர் போட்டுங்க, போட்டுட்டு இப்ப நாலு பறவையும் அறுத்துருங்க, ரப்பல்லாஹ் சொல்றான் நாளையும் அறுத்துருங்க, அறுத்து நாளினுடைய இறைச்சியை மிக்ஸ் பண்ணிடுங்க, நாளை துண்டு துண்டு அறுத்துட்டு இறைச்சியை மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஜால் அலா குல்லி ஜபலி மின் ஹுன்ன ஜுஸ்அ, ஒவ்வொரு பறவையினுடைய உறுப்பை எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு மலையில தூக்கி வச்சிருங்க, மலைக்கு மேல எல்லா அந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கறியை கொண்டு எதில் வச்சிருங்க, மலை உச்சிகளில் கொண்டு போய் வச்சிருங்க, வச்சுட்டு சும்மது அழகுன்ன, பிறகு கிளியே வான் கூப்பிடுங்க, மயிலே வா அப்படின்னு கூப்பிடுங்க, மைனாவே வா புறாவே வா அப்படின்னு கூப்பிடுங்க, யா தீனக சாயா, உங்களிடத்தில் விரைந்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் சொல்றான். இல்ல ஏதாவது நமக்கு கதை கேட்ட மாதிரி இருக்குல்ல, என்ன சொல்றீங்க, விட்டால் விட்டாலாச்சாரிய கதை கேட்ட மாதிரி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிராக்டிக்கலா செய்ய வைக்கிறான், அல்லாஹ் செஞ்சு காட்டுறான், உயிர் மரணித்த பிறகு எப்படி நாம் திரும்ப உயிர்ப்பிக்க செய்வோம். ஏன்னா மக்கத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நபியே இது என்ன மௌதா போனவரை எழுப்புறோம் எழுப்புறங்களே, இது என்ன சாத்தியமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன அல்லாஹ் இது சாத்தியமா? அல்லாஹ் சொன்னா, நபியே கேளுங்க, முதல்ல படைச்சான்லப்பா அவன், அவன் தானே படைச்சான், அவன் தானே முதல்ல படைச்சான், எதையுமே முதல்ல உருவாக்குறதா கஷ்டம், உருவாக்கி துண்டுனா பிரிச்சு போடுறதுக்கு அப்புறம் சேர்க்கறது கஷ்டமா? இந்த மைக்கை முதல் முதல்ல கண்டுபிடிச்சா சிரமம், மைக்கை துண்டுனா பிரிச்சு போடுறதுக்கு அப்புறம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அசம்பிள் பண்றது கஷ்டமா? இல்ல, புதுசா கண்டுபிடிக்கதான் கஷ்டம், புதிதாகவே ரப்பல் ஆலமீன் இலகுவாக படைத்த பிறகு, பிறகு புதுசா மறுபடியும் இந்த மனிதனே மண்ணோட மண்ணா செஞ்சு போட்ட மனுஷனே மறுபடியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன கஷ்டம்? அந்த எலும்புகளையும் தசைகளையும் கறிகளையும் இறைச்சியையும் சேர்க்கறது அல்லாஹ் எனக்கு சிரமம். அல்லாஹ் சொல்றான், இந்த விரல் நுனிகளை கூட, விரல் ரேகைகளை கூட அழியாத வண்ணம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான், விரல் ரேகைகள் கூட அழியாது சேர்க்கும் பொழுது, மறுமையில சேர்க்கும் பொழுது. ஏன்னா மற்ற எல்லா உறுப்புகளுமே, காது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம், கண்ணு ஒரே மாதிரி இருக்கலாம், மூக்கு நாக்கு தாடி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா மனிதனுக்கு மனித வித்தியாசப்படுறது எது மட்டும்தான், ரேகை மட்டும்தான். ரேகை மட்டும்தான் மனுஷனுக்கு மனசு வித்தியாசப்படும். உலகத்துல உலகத்துல ஒரே மாதிரி ரேகை, எத்தனாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனாயிரம் கோடி ரேகையும் வித்தியாசப்படும். அதனாலதான் இன்னைக்கு உளவுத்துறைக்கும் புலனாய்வுத்துறைக்கும் எதை பயன்படுத்துறாங்க, ரேகை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், அந்த ரேகையை கூட அழியாத வண்ணம் அவரவருடைய ரேகை அவரவருக்கு வரும் நாம் எழுப்புவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சோ இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்ததுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டுறான் பாருங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நாலு பறவைகளை பிரிக்கிறாங்க, அறுக்கிறாங்க, அதனுடைய எல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மலையில கொண்டு வச்சிடறாங்க. மலையில வச்சுட்டு இப்ப பெயர் சொல்லி அழைக்கிறாங்க, அனைத்து பறவைகளும் விரைந்தோடி வருகின்றன. இவர்கள் எந்த அடையாளம் இட்டு வைத்தார்களோ அதே பறவைகள், வேற மயில் வேற புறா வேற கிளி அல்ல, இவர் எதை அடையாளம் விட்டாரோ அதே பறவைகளை அல்லாஹ் உயிர்த்தில் எழ வைத்தான். இப்ப அல்லாஹ் கேட்டா என்ன திருப்தி ஆயிப்போம், திருப்தியா இப்ராஹிமே? இப்ராஹிம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா வாளம் நபியே விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் எல்லோரையும் மிகித்தவன், எல்லா ஞானமும் மிக்கவன், அதை புரிஞ்சுக்க அப்படின்னாங்க. இங்க சகோதரர்களே தஃப்சீர்கள் விவாதிக்கிறாங்க முஃபஸிரீன்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டு சரியா, ஒரு நபி ஒரு நபிக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் எனக்கு எப்படி காட்டுனீங்க கேட்டாங்க அப்படின்டா, சகோதரர்களே பல விவாதங்களுக்கு பிறகு அழகான பதில் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்பட்டோ அல்லது அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்க்கணும்னு கேட்கல, அவங்க நினைச்சாங்க அல்லாஹ் எழுப்புவாங்கிறது நம்பிக்கை, ஆனா என்ன என்ன கைஃபியத்தில் எழுப்புவான், எந்த முறையில் எழுப்புவான், எந்த முறையில் அல்லாஹ் எழுப்புவான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு அல்லாஹ் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் சொன்னா எந்த முறையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உயிரோடு எழுப்புவேன், அவ்வளவுதான், உயிரோடு எழுப்புவேன், எழுப்பி காட்டினா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்க பறவைகளையும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மற்ற விஷயங்கள் இன்னும் அடுத்த முக்கியமான விஷயங்கள் வருது இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபிக் தந்துடுவானா. சலாத்துன் நாரியா ஓதலாமா? சலாத்துன் நாரியானா அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன், அக்னி பூஜை, அப்படியே டிரான்ஸ்லேஷன் அக்னி பூஜை அப்படின்னு அர்த்தம். இப்ப முடிவு பண்ணீங்களா இந்த பூஜை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி. சலாத்துன் நாரியான்னு ஒண்ணு கிடையாதுங்க ஹதீஸ்கள்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, துவாக்கள் சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளவு திக்ருகளை சொல்லி கொடுத்தாங்க. இந்த சலாத்துன் நாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிதாத்தான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, சஹாபாக்கள் சொல்லி தரல. இந்த சலாத்து நாரியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை நன்மை கிடையாது, எத்தனை தடவை ஓதணும் தெரியுமா, 4444 தடவை ஓதணும். அப்பதான் என்ன பண்ணுவீங்க நீங்க, அப்பதான் என்ன பண்ணுவீங்க, நம்மளால முடியாது, யார கூப்பிடலாம், அஜரத்தை கூப்பிடு, தெரியுதா எதுக்கு வச்சாங்க, அஜர்த்து உண்மையான ஆலிம்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இது இந்த லெப்ப மாருங்க வைத்து பொழப்புக்காண்டி லெப்ப மாருங்க ஏற்படுத்தியது. இந்த சலாத்து நாரியா என்பது பிதாத்து, இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு, இதனால எந்த பிரயோஜனம் கிடையாது, நன்மையும் கிடையாது. மகரிப் தொழுகையில் 2 ரக்காத்திற்கு பிறகு 3வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவுடன் துணை சூரா ஓதலாமா அப்படின்னு கேக்குறாங்க, தேவையில்லை. 3வது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா மட்டும்தான் ஓதணும், துணை சூரா ஓதக்கூடாது. அந்த மகரிப்ல இருந்து வித்திரை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி தான் வித்திரல மட்டும் என்ன பண்றோம், துணை சூரா ஓதுறோம். மன்சில் என்றால் என்ன, மன்சில்ங்கிறது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு சில ஆயத்துகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சிறப்பம்சங்களை சொன்னாங்க, இந்த ஆயத்து ஓதுனா இந்த நன்மை, இந்த ஆயத்து ஓதுனா நன்மைன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் அப்படி அப்படி எத்தனை ஹதீஸ்கள் வந்திருக்குதோ அப்படி எல்லா ஆயத்துகளையும் மொத்தமா தொகுக்கப்பட்டுதான் மன்சில்ங்கிறது. அது ஓதலாமா, தாராளம் ஓதலாம், தப்பு கிடையாது. இஸ் இட் ஃபர்த் டு சமிட் ஒன்ஸ் வில் கம்ப்ளீட்லி டு அல்லாஹ் இன் இஸ்லாம், டு சமிட் ஒன்ஸ் வில் கம்ப்ளீட்லி டு அல்லாஹ். நம்ம ஃபரது வேற என்ன, ஒருத்தர் தன்னை அல்லாஹ்விடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பதான் இஸ்லாம். இது இஸ்லாத்தில் ஃபரதான்னு கேட்கறாங்க, ஆமா ஃபரது. ஒரு முஸ்லீம் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் சமிட் பண்றதுதான் இஸ்லாம்னால, அதான் அல்லாஹ் சரண்டர் ஆகிறது, சமிட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம், அதான் ஃபரது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்களாம் சப்மிட்டர்ஸ் இல்லை, நாங்க மட்டும் தான் சப்மிட்டர்ஸ். சப்மிட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு தெரியுமா, இந்த 19 குரூப் குரான் மட்டுமே போதுங்கிற குரூப், அவங்க தன்னைக்கு வச்சுட்டு பேர் எனக்கு சப்மிட்டர்ஸ். ஏன்னா முஸ்லீம்னா சப்மிட்டர்ஸ் அர்த்தமா, முஸ்லீம் அரபியில சொன்னா அவனுக்கு பிடிக்காது, சப்மிட்டர்ஸ் அவன் ஜாதி பாஷையில சொன்னா தான் புரியும் அவனுக்கு, அவனுடைய எஜமான் இருக்கா, அவனுக்கு அவனுக்கு எலும்பு துண்டு போடுற எஜமான் யாருங்க, யாரு? பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க யூத நசரானிகள். அவர்களுடைய பாஷையில சப்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழகான இங்கிலீஷ்ல சொன்னதான் உனக்கு பிடிக்கும். முஸ்லீம் சொல்லி அசிங்கமா சொன்னா அது அசிங்கமா தெரியும் உனக்கு. ஏன்னா முஸ்லீம்ங்கிற அரபி வார்த்தை அல்லாஹ் வச்ச பேர், அது உனக்கு பிடிக்காது. சப்மிட்டர்ஸ்ங்கிறது இவனுடைய எஜமா வச்ச வார்த்தை, அதான் உனக்கு பிடிக்கும். அதனால இந்த சப்மிட்டர்ஸ்ங்கிற வார்த்தை பூரா ஃப்ராட் வார்த்தைங்க. ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் முழுமையா தன்னை அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணிப்புதான் உண்மையான முஸ்லீம். குளிப்பு கடமையுடன் நோன்பு வைக்கலாமா? அப்படி வைத்தால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? பல தடவை சொல்லியாச்சு, குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு வைக்கலாம், சஹர் செய்யலாம், தப்பில்ல. ஆனால் சஹர் செஞ்சுட்டு குளிச்சுட்டு ஃபஜருக்கு போயிடணும் ஒழுங்கா. அதான் குளிக்கலையே, ஃபஜர் ஒரே 8 மணி குளிச்சு தொதுக்கலாம், அப்படி இருக்க கூடாது. நோ, ஒரு முஸ்லீம் எப்பொழுதெல்லாம் பொய் பேசலாம்? இஸ்லாம் என்ன கூறுகிறது? மூணு நேரத்தில் ரசூல் அனுமதிக்கிறாங்க பொய் பேசுறதுக்கு. மூணு நேரத்தில் ரசூல் பொய் பேச அனுமதிக்கிறாங்க. ஒன்று, ஐ யுஸ்லிஹ பைனல் முஸ்லிமைன், இரண்டு முஸ்லீம்கள் மத்தியில் சமாதானம் செய்யறதுக்காக வேண்டி. ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் சமாதானம் பேசுறதுக்காக ரெண்டு பண்ண இடல பூந்து பொய் சொல்லலாம். அல்லாஹ் பேச்சா நாவூர் மீரா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு அல்லாஹ் பேச்சிட்டு போய் போயிருப்பாரு, என்னப்பா சண்டை, அந்த அயோக்கிய ராஸ்கல் நாவூர் மீனா துரோகி, துரோகம் வந்துட்டா எனக்கு அப்படிங்குவாரு. ஆனா நாவூர் மீனா சொல்லாரு, அட பாப்பா நீ தான் அவர் மேல அவர் உன்னை பத்தி என்ன சொல்றாரு, ரொம்ப உயர்வா சொன்னாரு உன பத்தி பொய். அதே மாதிரி அவர்கிட்ட என்ன சொல்றது, அவர் திட்டுவாரு, ஆனா அவர்கிட்ட என்ன சொல்றது, நீ தான் அவரை திட்டுற, அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்றது. இப்படி சமாதானம் செய்வதற்காக அல்லாஹ் பொய் சொல்வதை அனுமதிச்சான். ஆனா நாம என்ன பண்ணுவோம், சமாதானம் சொல்றதுக்காண்டி பொய் சொல்ல அனுமதிச்சா பொய்ய நல்லா இருக்கணும் சண்டை போடுச்சிருவான். பொய் சொல்லி நல்ல சந்தோஷம் முகப்பத்தா இருக்கணும், இங்க இருந்து அங்க கோல் சொல்ல வேண்டியது, அங்க அங்க கோல் சொல்ல வேண்டியது, ஒண்ணுக்கு ரெண்டா பிரிச்சு வச்சிருவான். இது டபுள் வல்ல ட்ரிபிள் அல்ல, அதுக்கு மேல எத்தனை பாவம், அத்தனை மடங்கு பாவம், இது பெரிய பாவம் ஒன்னு. ரெண்டாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, போர்க்களத்துல எதிரிகளை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லலாம். மூணாவது, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, கிட்டத்தட்ட அது ஒரு போர்க்களம் மாதிரி தானே, அதனால மனைவியை திருப்திப்படுத்தக்காண்டி போய் சொல்லலாம், தப்பு இல்ல. இவர் எங்கேயா வெளியே போயிட்டு இருப்பாரு, இல்ல ஆபீஸ்ல தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றது, ஆபீஸ் தான் உட்காந்துருக்கேன் அப்படி போய் சொல்றது. அதே மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு புடவை வந்துட்டு 1500 ரூபாய்க்கு வாங்கின நல்லா தான் பாரு, பில்ல கிழிச்சிட்டு போய் காட்ட வேண்டியது. இந்த மாதிரி மனைவியை திருப்தி பார்த்து போய் சில சமயங்கள பெரிய போய், மிகப்பெரிய போய் சொல்லணும். எப்படி மனைவி புடவை விடுறது நல்லா இருந்தா, ஐயோ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி போய் சொல்லாம சொல்லலாம், தப்பு இல்ல. ஆண்கள் அழக்கூடாது என்று கூறுகிறார்களே இஸ்லாத்தில், ஒரு ஆண் எந்த விஷயத்துக்கு அழகலாம்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆம்பளை அழகு கூட, பொம்பளை அழகு, அப்ப பொம்பளை மட்டும் சொந்தமான சொத்தா, ஆனா அவனோட உடனே அழுகுறதுக்கு அவங்களுக்கு மட்டும் சொத்தா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதே அந்தந்த சூழ்நிலை பொறுத்து அவருக்கு ஏதாவது சுக்க துக்கமான சோகமான காரியம் வந்துச்சு, அழுதான் இயற்கை அழுகுறது. அதே மாதிரி அல்லாட்ட முன்னாடி உட்காந்து அழுகுறாரு, தௌபா செஞ்சு அழுகுறாரு, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் ஆம்பளை அழுகக்கூடாது, ஆம்பளை அழுகக்கூடாது, யார் சொன்ன ஆம்பளை அழுகக்கூடாதுன்னு? அப்ப ஆம்பளைக்கு அழுகிய வராதா? அதெல்லாம் சும்மா பேச்சு. அவருடைய சொந்த விஷயத்துக்காண்டி அழுகலாம், அல்லாட்ட நெருங்கும் பொழுது அழலாம், தப்பு கிடையாது. ஆண் குழந்தை பிறந்தால் ஹக்கீகா கொடுத்தாக வேண்டுமா? ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லைங்க, குழந்தை பிறந்தாலே ஹக்கீகா கொடுக்கணும். ஆண் குழந்தை தான் 2 ஆடு, பெண் குழந்தை தான் 1 ஆடு. குரானில் அத்தௌபா சூராவில் பிஸ்மி ஓதுவதில்லை ஏன் என்பதற்கு விளக்கம் தரவும். முதல்ல அத்தௌபா சூரா ஓதுறீங்களா நீங்க? சும்மா விளக்கம் கேட்டு விளக்கம் என்ன, முதல்ல ஓதுறீங்களா? ஓதும் போது ஏன் பிஸ்மில்லா ஓதுதில்லைன்னு சொல்லலாம். சரி, பிஸ்மில்லா ஏன் சொல்றது இல்லைன்னு சொன்னா, சரியா ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பெரும்பாலான அறிஞர்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூரத்து தௌபாவை பொறுத்த வரைக்கும் இது தனி சூரா இல்ல, அதுக்கு முன்னாடி சூரா அன்ஃபால் இருக்கு பாருங்க, அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. சூரத்தில் அன்ஃபாலுடைய கண்டினியூட்டி தான் தௌபா. அதனால சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரே சூரா மாதிரிங்கிறதுனால அதுல பிஸ்மில்லா தனியா வைக்கல அப்படிங்கிறாங்க, அதுதான் காரணம். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அதுல ஒரே வெட்டு குத்து அடி உத போர் ஜிஹாது இப்படிலாம் வருது, அதுல பிஸ்மில்லா ரஹ்மான் வந்து அளவற்ற அருளாளன், நீரற்ற அன்புடையோன் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த ஜிஹாது கித்தாளுக்கெல்லாம் வந்து ரஹ்மான் ரஹீம்ங்கிறது எதிராக இருக்கிறதுனால அது வக்கீல் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா சூரத்தில் அன்பால் அல்லா ஜிஹாத பத்தி சொல்றான், அப்ப அதுலயும் பிஸ்மில்லா வச்சிருக்கூடாது, இது சரியான விளக்கம் கிடையாது. சரியான விளக்கம் ரெண்டு தனித்தனி சூறா இல்ல, ஒரே சூறா தான் சில அறிஞருடைய கருத்து, அதனால அதுக்கு பிஸ்மில்லா வைக்கப்படல. சூரத்தில் பக்ரால அல்லாஹ் ஒரு பெரிய ஆயத்தை எழுதியிருக்கிறாரு, இன்னும் நாங்களும் உன் புகழ் ஓதியலா உன்னை தவித்து. சரி ஓகே, இந்த வசனத்துக்கு கிறிஸ்தவர் ஒருவர் கேள்வி கேட்கிறார், இறைவன் பூமியில் பிரதிநிதி அமைக்கப் போகிறேன் என்று சொன்னதும் மலக்குமார்கள் ஆட்சேபித்தார்களே, ரத்தம் சிந்தி குழப்பத்தை உண்டாக்குவையா படைக்கப் போகிறான் என்று கேட்டார்களே, இவர்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க இதுக்கு பதில்? முதல் நாள் தஃப்ஸீருக்கு வந்திருந்தா இதுக்கு அழகா பதில் சொல்லிட்டேன். இந்த ஆயத்துக்கு ஞாபகம் சொன்னா, மலக்குமார்கள் எப்படி தெரியும்? யாரோ கிறிஸ்தவர் கேட்டாரா? கிறிஸ்தவர் கேட்டாரா? நீங்க பயானுக்கு ஒழுங்கா வரணும். இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் சொல்லும் பொழுதே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், மலக்குமார்கள் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அதனால தனியா வந்து கேள்வி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். திரும்ப நேரத்தை வீணாக்க முடியல. அதனால நாள் முழுவதும் நோன்பு இருந்து அசர் நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு கூடுமா? நோன்பு திறக்கிற டைம் இன்னைக்கு 6:40, நோன்பு திறக்கிற டைம் 6:40, 6:39 ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துட்டா கூட அந்த நோன்பு திரும்ப வச்சாகணும். எத்தனை நிமிஷத்துக்கு, எத்தனை மணிக்கு? 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மென்சஸ் ஆயிட்டா கூட அந்த நோன்பு கூடாது, திரும்ப வச்சாகணும். என்ன சார், காலையில இருந்து பட்டினி கிடந்தேன், அன்னைக்கு பார்த்து விடி சகர் வேற, சகர் வேற வைக்கல, அவ்வளோ இருந்தேன், பாலா போச்சா? இல்ல, நன்மை உண்டு உங்களுக்கு. என்ன உண்டு? நன்மை உண்டு. ஆனால் அந்த கடமையை திரும்ப நிறைவேற்றி ஆகணும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோன்பு தொழுகை பாதிக்கப்படுமா? வெள்ளப்படுறதுனால நோன்பு தொழுகை பாதிக்கப்படாதுங்க. இஸ்லாமிய அடிப்படையில் பெண்களுக்கு காது குத்துவது அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாது சொல்லியிருக்கேன். இதை பத்தி டீடைல் சொல்லியிருக்கிறேன். காது குத்துறதுங்கிறது முஸ்லத் என்று சொல்லக்கூடிய உருமாற்றத்தில் கட்டுப்படும். அதனால காது குத்துறது நல்லதில்ல. தெரியாம ஏற்கனவே குத்திட்டோம், இப்ப அதுல கம்மல் போடலாமா? தப்பு கிடையாது. கம்மல் போட தப்பு கிடையாது. இப்ப புதுசா குத்தலாமா? தவிர்த்து கொள்வது நல்லது. குளிப்பு கடமையான நிலையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் வீட்டுக்கு வெளியில் செல்லலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு புதுசு புதுசா வந்து கேட்டே இருப்பாங்க போல தெரியுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஞாபகம் இருக்கா இந்த சம்பவம் சொல்லியிருக்கேன். அதனால நிர்பந்தமான நிலையில வீட்டோடு வெளியே போறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் குளிச்சிருமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. வெந்நீர் வைத்து உது செய்தாலும் தும்மல் அடிக்கடி வருவதால் தயமம் செய்து தொழலாமா? தும்மல் வர்றதெல்லாம் ஒரு நோயா? தும்மல் வர்றதெல்லாம் நோயின்னு சொல்ல முடியாது. அதனால அதுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. டாக்டர் தண்ணியை தொற்றவே கூடாதுங்கிறாரு, அப்பதான் தயமம் செய்யலாம். நபிசல்லாத காலத்தில் வணிகர்கள் தாங்கள் வணிகம் செய்ய போகும் நாட்டிற்கு வரி கட்டினார்கள். அதுபோல தங்கத்தை வைத்து வணிகம் செய்யும் போது வரி கட்ட வேண்டும் அல்லவா? ஆதலால் தங்க கடத்தல் தவறுதானே? தவறுதாங்க. யூதர்கள் தற்போது என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஏதாவது தெளிவா சொல்லுங்க, அப்படிங்கிறத தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் போங்க. நான் சொன்ன என்ன மார்க்குங்க அன்னைக்கு சொல்லிட்டு. நபிசல்லாத காலத்தில் வணிகர்கள் போகும்போது வரி கட்டினாங்க, என்ன ஆதாரம்? ஆதாரத்தை காட்டுங்க. வணிகர்கள் எந்த நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போனாங்களோ அந்த நாட்டில் வரி இருந்துச்சு, அந்த வரியை வணிகர்கள் கட்டினாங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க. சும்மா நம்மளா கற்பனை பண்ணி பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலாலான முறையில் வாங்கணும், ஹலாலான முறையில் போய் பேச விற்கணும். இதுதான் வியாபாரம். உலகம் என்பது குளோபல் வில்லேஜ். இன்னைக்கு அது எல்லைங்கிற கோடு போட்டது யார்? அல்லாஹ்வும் மனுஷனா? அந்த நாட்டிலிருந்து இங்க வரக்கூடாது, இந்த நாட்டிலிருந்து அங்க போகக்கூடாது. ராமேஸ்வரத்திலிருந்து தங்கத்தை எடுத்துட்டு எங்க வரலாம்? மெட்ராஸுக்கு வரலாம். ராமேஸ்வரம் தங்க மெட்ராஸ் எத்தனை கிலோமீட்டர்? 600 கிலோமீட்டர். ஆனா ராமேஸ்வரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா, அங்க எடுத்து போக கூடாதான். யாருங்க சொன்னது? யார் சொன்னது? யார் போட்ட கோடு இது? அல்லாஹ் போட்ட கோடா? இது மனுஷனா போட்டுவிட்ட சட்டம், மனுஷனா போட்டுவிட்ட கோடு, அவ்வளவுதாங்க. யூதர்கள் தற்போது ஓரிரை கொள்கை கொண்டவர்கள் தானா? நான் தாவா செய்யும் பொழுது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் ஓரிரை கொள்கையுடையவர்கள் என்று கூறலாமா? கிடையாதுங்க. யூதர்கள் ஓரிரை கொள்கை யார் சொன்னது? ஓரிரை கொள்கை, ஒரே தெய்வத்தான். யூதர்கள் உசை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உசைர் இப்னுல்லாஹ், உசைர் என்பவரை அல்லாஹ்வுடைய மகன் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். நினைக்கும் அவங்களுக்கு ஒரு அடிப்படையான கொள்கை கிடையாது. அவங்க வணங்குறது எதன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நல்ல பேர் அதுக்கு, அந்த இந்த நூலுக்கு பேர் இப்போ ஞாபகம் வரும், பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நூல், அவங்க வேத நூலுக்கு ஒரு பேரு, அந்த வேத நூலை தான் வணங்குவாங்க. அதை தலையில் வச்சு முட்டுவாங்க வேத நூலை, அந்த வேத நூலை தான் வணங்கவும் செய்வாங்க. அதனால வேதத்தை வணங்குறவங்க புத்தகத்தை வணங்குறவங்க எப்படி ஓரிரை கொள்கையா இருக்க முடியும்? அதனால யூதர்கள் ஓரிரை கொள்கைலாம் கிடையாது. இரண்டு தோள்பட்டை அப்படி ஓரிரை கொள்கின்ற பாவி ஏன் அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடிய பலஸ்தீன் முஸ்லீம்கள் இப்படி போட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறான்? கேட்கறதுக்கு நாதி இல்லாம தினம் தினம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் நூற்றுக்கணக்கான மக்களும் ஏன் போட்டு சாவடிக்கிறான் அந்த பாவி? அதனால அவனெல்லாம் வந்து ஓரிரை கொள்கைன்னு சொல்லாதீங்க யூதர்களை. இரண்டு தோள்பட்டை ஷோல்டர்கள் தெரிய தொழலாமா கூட அதுங்க மக்ரூஹ் தஹரீம். தோள்பட்டை தெரியுற மாதிரி தொழுவது பெரும் பாவம், தொழுக கூடிடும் ஆனா பெரிய பாவம் அது. தஹஜ்ஜுத் தொழுகை சத்தமா தொழலாமா? தப்பு இல்லை. அதுக்காண்டி பக்கத்து வீட்டில் உங்களால் எழுப்புற மாதிரி கேட்க போதக்கூடாது. நீங்க ஜமாத்தா தொழுதீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கற அளவு ஜம தொழுதலாம், தப்பு இல்லை. பஜர் தொழுகையில் முன் சொன்ன தவறியவர்கள் பஜர் தொழுகை பின்னால் பின் சொன்ன தாய் தொழலாமா? தொழலாம். ரசூலா காலத்தில் அப்படி தொழுதுருக்காங்க. பஜர் முன்னாடி நம்ம ரசூலா சொல்றாங்க, இதா உக்கைமதி சலாத்து ஃபலா சலாத்த இல்ல மக்தூபா. ஃபஜ்ர் ஃபர்து தொழுகைக்காக வேண்டிய எந்த ஃபர்து, ஃபஜ்ர் மட்டுமல்ல எந்த ஃபர்து தொழுகைக்கான இகாமா சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்து தவிர எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இப்ப நம்ம உள்ள வரோம், ஃபஜ்ர் ஜமாத் நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், நேரம் போய் தக்பீர் கட்டி பத்து நிமிஷம் துழுவ போறாங்க, ரெண்டு காதல் படக்க படக்க சொன்ன தொழுதுலாம் அப்பெல்லாம் தொழக்கூடாது. நேரம் வந்து இமாம் ஜமாத்தோட சேர்ந்துடணும், தொழுது முடிச்ச பிறகு எழுந்துச்சு எது தொழலாம், சுன்னத்தை தொழுவலாம். அடுத்த ஆன்லைன் கேள்வி, சவுதியிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் என் நண்பருக்கு வியாபாரம் செய்வதற்காக கடந்த வருடம் ஜகாத் கொடுத்தேன், ஆனால் அவர் அதில் நஷ்டம் அடைந்தார், அவருக்கு நான் இந்த வருடம் ஜகாத் பணத்தை கொடுக்கலாமா? தப்பு இல்ல, நீங்க ஜகாத் கொடுக்கிற ஒரு பொருள் லாபம் ஆகணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. அவர் நஷ்டமாயி போச்சு, அல்லாஹ் நாட்டை வியாபாரம் லாபம் நஷ்டம் இருக்கும், ஆனா இந்த வருஷம் மறுபடியும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இஸ்திகாரா துறையின் துவாவை தமிழில் கேட்கலாமா? அதனுடைய விளக்கம் கனவில் தெளிவுபடுத்தப்படுமா? இது நம்மளால நினைஞ்சா நம்ம இஸ்திகாரா செஞ்சுட்டா அல்லாஹ் கண்டிப்பா கனவுல காட்டுவான், அப்பெல்லாம் எந்த கம்பல்சரி கிடையாது, கனவுல வந்தான்னு அவசியம் கிடையாது. இஸ்திகாரா செஞ்சோம்னா எது ஹைரோ அதை அல்லாஹ் நமக்கு கை கூட்டி கொடுப்பான், கை கூட்டி கொடுப்பான் அல்லாஹ், அதை லேசாக்கி தருவான், அவ்வளவுதான். கனவுல வரணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கனவுல வரணும் அவசியம் கிடையாது. பேங்கில் இருந்து வரும் வட்டி பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, அல்லது ஹலாலான என்னுடைய ஹக்குபடி உரிமையை பெறுவதற்காக அந்த பணத்தை லஞ்சமாக கொடுக்கலாமா? அது சரி, இப்பெல்லாம் புதுசு புதுசா யோசிப்பாங்க பொழுது, வட்டி பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் கிடையாது, வட்டி பணத்தை அதாவது நன்மையை நாடாம, நஜிஸ் அது, நஜிஸ நன்மையை நாடாம யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். அது நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது உண்டு உங்களுக்கு, ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், சட்டை வெள்ளச்சட்டை போட்டு போறோம், காக்கா எச்சம் போட்டுருச்சு, என்ன பண்ணுவோம், அடடா எச்சம் போட்டுருச்சு, சம்சிங் ஆசிமிக்கு போன் போடு, என் சட்டையில எச்சம் போட்டுருச்சு காக்கா, இது எப்படி சுத்தம் பண்ணலாம், தண்ணி ஊத்தி கழுவலாமா, மினரல் வாட்டர் ஊத்தி கழுவலாமா, கார்பரேஷன் தண்ணி ஊத்தி கழுவலாமா, டிஷ்யூ கேட்டுட்டு இருப்போமா, என்னங்க பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், எது கிடைக்குது அதை வச்சு கழுவிட்டு போயிட்டே இருப்போம், ஒண்ணுமே இல்லையா, பக்கத்துல இருந்து தேய்ச்சு விட்டு போயிட்டே இருப்போம், நம்ம பாட்டுக்கு ஓ மேல பட்டா பட்டு போட சொல்லி, நம்ம கையில போன போதும் நஜிஸ் அப்படிதான் நினைப்போம். அந்த மாதிரிதான் வட்டி பணம் என்பது நஜிஸ், அது ஃபத்வாலாம் கேட்டுட்டு கூடாது, எப்படியா நம்ம கைவிட்டு போனா போன முசிபத்து அப்படி தள்ளி விட்டுனத. நான் தொழும்பொழுது தவறாக தொழுதாலோ ஓதினாலோ அல்லது திக்ரு அதாவது சுபான் ரபில் அலீம் பதிலாக சுபான் ரபில் ஆலா என்று சொன்னாலும் சஜிதா செய்வது, அதன் முறையை விளக்கவும். சுபான் ரபில் அலீமுக்கு பதிலாக சுபான் ரபில் ஆலான்னு சொன்னாலும் சஜிதா கிடையாது. முதல்ல சஜிதா எதுக்கு, மறதிக்கான சஜிதா, சஜிதா சகுன்னு சொல்லுவாங்க, மறதிக்கான சஜிதா எதுக்கு செய்யணும், ஷரியத்து ஒரு வரையறை இருக்குது, அதுக்கு மட்டும் தான் செய்யணும், எல்லாத்துக்கும் சஜிதா செய்யணும் அவசியம் கிடையாது. தமிழ் தப்சீர் ஓதுவதற்கு ஒது தேவையா, தமிழ் தப்சீர்னா தர்ஜுமா படிக்கிறது, தப்சீர் இதெல்லாம் ஓது தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. தஸ்வீ தொழிலுக்கான அதிக ஆதாரம் உள்ளதா, நபிசுல்லாஹ் தொழுதார்களா, ரசூலுல்லாஹ் தொழுதார்களாங்கிறத விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சிறிய தந்தையே நான் ஒரு தொழுகை கட்டு தருகிறேன், அந்த தொழுகை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தினம் தொழுங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு முறை, இல்ல மாசத்துக்கு ஒரு முறை, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையா தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தஸ்வீ தொழுகையை சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸ் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டது, முஸ்லிம் அகமதுல பதிவு செய்யப்பட்டது, ரெண்டுமே பலகீனமான ஹதீஸ். பலகீனமான ஹதீஸ்களுடைய சட்டம் என்னன்னு சொன்னா பல அறிவிப்பாளர் தொடர்ல வருது, எல்லாம் பலகீனமா இருந்தா அது எல்லாம் சேர்ந்து ஹசன்கிற அந்தஸ்துக்கு வந்துடும். அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் அந்த ஹசன்கிற அந்தஸ்துல உள்ள ஹதீஸ் இதன்படி தாராளமா அமல் செய்யலாம். எங்கள் அமீர் குரான் தஃப்சீர் படிக்க கூடாது, அப்படி படித்தால் வழிகட்டு விடுவோம் என்று கூறுகிறார். அவர் அமீர் அல்ல, ஹமீர். அமீர்னா தலைவர் அர்த்தம், ஹமீர்னா கழுதன்னு அர்த்தம். ஏன்னா யார் குரானை படிக்காத வழிகட்டு போறான்னு சொன்னா கழுதியா தான் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், உலகது எஸ்தனல் குரான் திக்ரிபா அல்மி முத்தக்கீர், நான் நீ விளங்கணுங்கிறதுக்காண்டே குரானை லேசாக்கி வச்சிருக்கா, விளங்க மாட்டியா கேட்கிறான் அல்லாஹ். அஃபலா எத்த குரான் அம்மாலா குழுமின் அக்குப்பாலுவா, குரானை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா, அல்லது ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போட படிச்சான்னு கேட்கிறான் அல்லாஹ். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்க, உனக்கு குரான் விளங்காது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்டா, அவன் விளங்காமலே போயிடுவான். அவன் யார் குரான் விளங்காதுங்கிறானோ அல்லாவுடைய குரானை விளங்காமே போயிடுவான். அல்லாஹ் ஆலிம் உலமாக்கள் மூலமாக மட்டும்தான் தஃப்ஸீரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலிம் உலமாக்கள் மூலமா நீங்க குரானை தெரிஞ்சுக்கணும், தர்ஜுமா தெரிஞ்சுக்கணும். தஃப்ஸீரை படிச்சா புரியுமா, எல்லாத்துக்கும் புரியும். தர்ஜுமா படிச்சா புரியுமா, எல்லாத்துக்கும் புரியும். அதனுடைய விளங்காத விளக்கங்களை ஆலிம்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, விளங்காத விளக்கங்கள் நோட் பண்ணுங்க, ஆளுங்களோட தெரிஞ்சுங்க. இது தஃப்ஸீர் எழுத முடியுமா, ஒருத்த என்ன பண்ண நாலு தடவை தர்ஜுமா பாக்கிறீங்க, அஞ்சாவது தடவை நான் ஒரு தர்ஜுமா அவனா எழுத ஆரம்பிச்சிட்டான், இது கூடுமா, இது கூடாது, ஹராம். தஃப்ஸீர் ஒரு குரானுக்கு தர்ஜுமா பண்ணணும், தஃப்ஸீர் எழுதணும்னா அதற்கு எக்கச்சக்கமான கலைகள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் நினைச்சாலும் தஃப்ஸீர் எழுத முடியாது, எனக்கு அந்த அருகதை கிடையாது. அது மாதிரி தஃப்ஸீர் எழுதுறதுக்கு அருகதை இருக்குது, ஒரு தகுதி இருக்குது, அவங்கதான் எழுதணும். கண்டவனா நானும் தர்ஜுமா, என் புருஷன் கச்சேரி போனங்கிற மாதிரி ஆளாளுக்கு தர்ஜுமா பண்றது, ஆளாளுக்கு தஃப்ஸீர் எழுதுறது, இது ஹராம். தஃப்ஸீர் புரியுமா, தர்ஜுமா புரியுமா, அது அனைத்து மக்களுக்கும் புரியும் விதத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை படைச்சிருக்கான், குர்ஆனை இறக்கியிருக்கான். கிலாஃபா ஆட்சி இல்லாமல் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? முடியலாம், வாழ முடியும். Khilafat irundal, murmiyana muslimah varala, khilafat illa apdin chonna, nama murmiyana muslimah varam mudiyadhu, aanalum murmiyana muslimah varandadharkana palane Allah tharuvan inshallah. Kurippa India la eduthukenga, nama 100% pure islamatha follow panna mudiyuma India la? 100% pure follow panna mudiyuma? Pure follow panna chonna, neenga zakata mattume kudunga, income tax katta vendiyadilla, idha shariyathil sattam. Income tax la kattadhinga, zakata mattum perfect ah kudunga. இதா சரியா சட்டம் انا இந்தியால அப்படி முடியுமா முடியாது பேங்க் தொடர்பு இல்லாம வட்டி தொடர்பு இல்லாம இந்தியால வாழ முடியுமா முடியாது அப்ப இந்த அடிப்படையில் நாம் இந்தியாவில முழுமையான முறையில் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோமானா ஃபாலோ பண்ண முடியல ஆனாலும் நம்முடைய நிலைமையை பார்த்து நம்முடைய லெவலுக்கு ஏற்றவா நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையா பின்பற்றும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாகவே பின்பற்ற நன்மை நமக்கு தரான் இன்ஷா அல்லாஹ் Arafah orang ini, Veli Kelamil mandal, Haji Lakpere ni kira, ader kepatten anme entuk kurudan anme ya. Apala Veli Kelamil mandal, Haji Lakpere, apala orang kadeya dengen, Haji Islam kadeya dade. Makkal orang ini ambik ini. Gaza Muslim gel kah Makkah majidil special tulungi nartenggal, pusa or bidat turual surdari. Special tulungan Islam tu lelenge, special a mande doa sila. Yang ni culek Jumaat announce panne, ilar orang orang iftar le, sahur le, Gaza makkal kade doa singe. Dengan dengan pawai ke nutrikan kana makhluk sahur ciptakan ke sahida ciptakan ke, anda makhluk pawo, anda ada capat kuda beri ilam eh, sahur kuda beri ilam eh, adiema pawai ke kuri beke itu pacca kuda nihgalah, pacca niat tu bete kerana niat tu anggullah imam aru ciptakan, niat tu bete padanan juk kuda nihgalah sahida ciptakan ke, padanan juk kuda nihgalah, adanya kuda nihgalah ye kuri beci pawai ngadi kiran ke, anda makhluk kandu doa sehinge, adanya nok ini nada gaza bi ilam alakirno, ni kau ni perihat telalui gaza dah, anda gaza pahudiye ilam alakirno. Yana gundukal porte building edit teramat makirna, hari kapan ulah katimana pura lalu pandra dulu le, katimana pura lalu pandra dulu le, awinggil kwasriya ina ipoce, inda pakai Egypt, anda makal kore, yelah yar da, kore paduga pe, inda pakai Egypt da, hana Egypt le da, Israel, Saudi Arabia, Dubai, send pawingnya, or nalla achi, murcide achi, panatagurut kauhite, hipo or yudan ur achi guruai kecilkanke, yudan support pandra achi guruai kecilkanke, yare, ide Saudi Arabia, ide Dubai send. Yang itu sana saudara, ini Muslim nadi gelam, niciya mahade albaugurul syaitan gudan andu undri kira gil. Nih Muslim nadi Muslim ni jero berane, hivergalai pura albaugurul syaitan gil, iblis gil. Saudi Arabia aldo iblis, Irak aldo iblis, Dubai aldo iblis, Qatar aldo iblis, Syria aldo iblis. Hivri over nanti over iblis andu undri kira nala, nih iblis gil lah serende, tanggul arpaman nih gula hawal kekah. Allah Dini Islam itu kalau lapor miliche khilafat uruah berada, Islam yang syariah cerita mandirah, rumba gawanama patutkan. Awinggal iya kerja yaran jona, inda Israel udahya haraman apen utarga, haraman apen, yare Amerika, Amerika ke haraman kualanda Israel le, Israel ke haraman apen, Amerika, anda Amerika inda iblis gelap pura iya kikitukud, inda iblis gel anda syaitan inna soldra na, anda kait nardi itukran. Adalah sahodar le, Allah doa sewa, ini barang bermiri baik itu kedai, niscaya mah, insya Allah, orang nahl video bandai tiru insya Allah, itu kor mudi bandai tiru Allah katu insya Allah mudi. Kayil kalutil alim gelan wodi kayir katilama, dah esen jin doa dalam la alim gelan chulla dinge, yana kasih mah dina alim chuli kerut ke, nammal dadi ucap orang alim, topi pota ajar tu, yang mana jari, adalah alim yang kedai, agalah lebba marge. Pada pukulan cerita ni, awam tanah alim cerita ni jere, hadrat tu cerita ni jere, sayyidu, murshidu, pir, andasha, apa ni, entar board putra ni jere, awam ni lebbing ya, awam ni alim cerita ni, ini, yulo, pahdil cerita ni, apa lah, satu mila amal pergi ke om, awam ni, ini kalau hadis lah, hadar mila, Allah rabbulan velang gurih, baki tu gurupana, ha, uka urum shokar, mukjiaman ariupe. Sahodra le, Thoothukudi mawatam, udan gudi sirade arboram pahdi le, mungkin pada daripada orang culli rukron, annoor baitul mal juli, or baitul mal yanggi berde, anda baitul mal mula ma, angkut sutru atas daripada semar, yembade, bidawi gel, mudiyor gel, paduga pilada orgel, arawani pilada orgel, demari, algal ke, masa masa orang ke, yernoor ruwa, munoor ruwan culli, orang de, antrada itu, or udah itu, hamari gurutukurangan. Mutamai rentalah cerua budget le, chinnel lola panitukurang eh, anda baitul mal lende, ungade udahil teri orang orang sorso, niinga kurudur toha adu periyat toha yar ko, anda aripal anda baitul mal lende niinga andirukurang eh, ungalalam mudinja adi kemana zakat gula sadakagal kuruge, inda panigal toranda serapan adu udahisinge, adatapadiya, nampre makkapali udahya, kanjika ha paladaro chulitno, கீழே செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, கஞ்சி காசு கொடுங்க நினைக்கிறவங்க செஞ்சு செக்ரட்டரி ஒன்று கொடுங்க, கஞ்சி தொகை ஷார்டேஜா இருக்கு ஷார்டேஜா இருக்குன்னு செக்ரட்டரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தபடியா சஹர் ஏற்பாடு. அதுல இருந்து போன வருஷம் இதுவரை நம்ம சஹர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் செலவுகள் ரொம்ப அதிகமாயி போச்சு. ஐஏஎஸ் அகாடமி, இல்மி, மத்த அறக்கட்டளை பணிகள், எக்கச்சக்கமா பணி வேலைகள் அதிகமாயிட்டதுனால இதுக்கு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய், அஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட 7-7.5 லட்சம் ரூபாய் செலவாகுது இந்த சஹருக்கு. அதனால இதை செய்யணுமா வேணாமான்னு சொல்லி இது அப்படியே ஒரு குழப்பமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நாங்க ஒரு நாள் பொறுப்பெடுத்துக்கிறோம், அது யாராவது ஒரு சீதேவி நான் ஒரு நாளைக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு நாளைக்கு அஞ்சு பேர் பொறுப்பெடுத்துட்டாங்கடா இன்ஷால்லா இந்த சஹர் ஏற்பாடு பண்ணலாம் சொல்லி. இல்லண்டா இபாதத்து மட்டும் நடக்கும் இன்ஷால்லா. 3 மணிக்கெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், 2:30 மணி 3 மணி ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்க வீட்டில் போயோ இல்லை எங்கேயோ போய் சஹர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் இருக்கிறோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இன்ஷால்லா முடிவு செய்யப்படும். அல்லாஹ் ரப்பல்லான இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டமோ அதன்படி அமர்ச்சியோட தோஃபி தந்தல்வானாக. சுபானல்லாஹ் பிஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தஃகஃபிருக வ நதூபு இலைக்.